अंताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नीलादंगस्तनगर्गदे सप्तमोत्पोषणं पाराध्यं संसदि सदसिद्धमध्यावयन्ति स्वचिष्टायां सृजनिगलितं या बलाकृतवन्दे गोदादस्मै नमोऽहं भुवये वास्तुभूयः அன்னவை பொதுவை அன்றால் அலங்கருக்கு தந்து தற்பாயுள்ளதையும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தான் அற்பாமாலை பூமாலை சொடி கொடுத்தாலே சொல்லும் சொடி கொடுத்த சொடற்கொடிய தல்வாவை பாடி அருளால் பல்வலையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி இன்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கறவைகள் பின் சென்று காணன் சேர்ந்துவோம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து புந்தன்னை பெரிய பெருந்தனை புண்ணியம் யானும் உடையோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு ஒருவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனோம் சீரியர்களாது இறைவானித்தாராய் பரியலோரம் பாவாய் கரவைகள் பின் சென்று கானகம் சேர்ந்துன்போம் அறிவொன்றமில்லாத ஆய்குலத்து மடி சூடகமே தொல்வொழியே தோடைய செவிப்பூவே பாடகமே எந்தனே பல்கலையும் யாமணி ஓம் சொல்லி வந்து நின்றீர்களே அத்தனை அணிகளும் அப்படி உங்களுக்கு சமர்ப்பிச்சாச்சு உங்கள்டேந்து வாங்கின்றது அத்தனையும் மறக்காம ஞாபகத்தோடு திருப்பி கொடுத்துட்டேனே இன்னும் என்ன வேணும் அதுல வேற இந்த அணிகலன் எதிர்பார்த்து நாங்கள் வல்ல தோடே செவிப்பூவே நஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் விதான மந்திரோபதேசம் வேணும் உன்னை அறுத்தித்து வந்தோம் ஆர்த்த பிரபுத்தி வேணும் என மிரட்டி சம்பிரதாய ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு மறுபடியும் வந்து நிற்கிறீர்களே அம்மா இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறானாம் ஸ்ரீகிருஷ்ணன் கரைவகல் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து ஆமாண்டாப்பா எங்களுக்கு ஞானம் போராதுதான் வாஸ்தவம்தான் ஏன்னா உந்தன்னை பிரிய பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் நீ பிறந்த அந்த ஆய்குலத்துல அந்த ஆயர் பாடியில நாங்களும் வந்து சேர்ந்து பிறந்தோம் இல்லையா இந்த விசேஷமே எங்களுக்கு போதும் வேறு விசேஷம் தேவையில்லை அந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான சிரமசாத்தியம்லாம் நாங்கள் பட தயாரா இல்லைன்னு சொல்றாலாம் அப்ப மேற்கொண்டு என்ன வேணும் இறைவாணி தாராய் பறையலோர் அப்படிங்கிறார் திருப்பி திருப்பி பறங்கிறாங்களே முந்தா நாள் கூட சொன்னேங்க பத்து நாள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பற வேணும்னு கேட்டாங்க நடுவில் எத்தனை தர பற தருது நான் புதுசு புதுசா பண்ணி பண்ணி வச்சிருக்கேன் ராஜ்யத்தில் எல்லாத்தையும் கேட்டு நீங்களே வாங்கிட்டு போனா என்ன பண்றது அப்பாடி இந்த பறைக்கு வேற அர்த்தம் என்பதாக சொல்றாளாம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள்லாம் அர்த்தபுஷ்டி அர்த்தபுஷ்டி என்று அப்படி உள்ளீடான அர்த்தம் என்பதாக ஞானத்தை எல்லாம் கேட்கிறீர்கள் ஞானத்தை பெறுவதற்கு என்ன உபாசனை செய்தீர்கள் எந்த விதத்தில் தகுதியானவர்கள் என்பதை நிரூபித்துவிட்டு மேற்கொண்டு பேசுங்கள்ங்கிறாளாம் அறிவொன்றமில்லாத ஆய்குலத்து அப்படின்னு சொன்னதுனால கேட்கிறானாம் உடனே அவர் திருப்பி சொல்ல உந்தன்னை பிறவிருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றமில்லாத கோவிந்தான் உந்தன்னோடு ஒருவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்பாடா எங்களுக்கு பிறவி புண்ணியம்னு ஒன்று உண்டு என்னன்னா அயோத்தியா மதுரா காசி அவந்திகா காஞ்சி இங்கெல்லாம் பிறந்தா அங்க பிறந்தாலே மோட்சம் உண்டுங்கிறா பிறந்தா மோட்சம் உண்டுன்னா அப்ப இத்தனை இடத்துலையும் பிறந்தா அவளுக்கெல்லாம் மோட்சம் வந்துருதா அப்ப நம்மளும் அங்க போய் வசிப்போம்னு போய் இருக்கப்படாது அந்த இடத்துல பிறந்தா மோட்ச வாசனையை சூசிப்பிக்குமாம் அந்த க்ஷேத்திர விசேஷம் நல்ல புத்தி ஹித புத்தியை கொடுக்கும் அந்த ஹிதபுத்தியை கொடுத்துட்டு உபாசனையில அதை ஆவர்த்தி பண்ணி அனுசந்தானம் பண்ணி மோட்சத்துக்கு கரையேற வேண்டுமாம் அந்த ரீதியில நாங்கெல்லாம் மதுரை பிருந்தாவன் அப்படின்னு எல்லாம் சொல்றா இல்லையா இந்த இடத்துலதான் பிறந்தோமே ஒழிய இந்த காசி காஞ்சி அப்படின்னு நகரேஷுன்னு சொல்றா இல்லையா அந்த நகரேஷுல நாங்க பிறக்கல எங்களுக்கு அதுவும் அவசியம் கிடையாது ஏனென்றால் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் நீ இப்பேற்பட்டதான கோவிந்த் பிறந்த ஒரு புண்ணியஸ்தலம் எங்களுக்கு இந்த கோகுலம் தான். இந்த கோகுலம் ஒன்றே போதும் எங்களுக்கு மோட்சத்தை தருங்கிறாளாம். ஏற்கனவே உன்னுடைய கண்கள் அபயஹஸ்தம் எப்படி காரியம் பண்ணுமோ அதே ரீதியில் அப்படி கிருபா கடாட்சனாக உன்னுடைய அந்த திருக்கண்கள் எங்களுக்கு நாங்கள் அர்த்தித்து வந்தோம் பரதிருகியால்னு அந்த பறையை ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்துருத்தோ அப்படிங்கிறாளாம். உந்தன்னோட பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். ஆயர் குலத்துல ஒரு பிடி ஆழாக்கு சோறுக்காக நாங்கள்லாம் மாடு மேய்ப்பவர்கள். அந்த காலத்துல ராஜா எல்லாருக்கும் தானம் வழங்கின்றான் மாடுகளை, பசுமாடுகளை. யார் கற்றறிந்த பெரியோர்கள், ஞானவான்கள், அப்படி பிராமணர்கள் எல்லாருக்கும் கூட்டம் கூட்டமா மாட்டு தருவானா, எவ்வளவு மாடு வேணா தருவானா கேட்டா. அந்த மாதிரி அந்த ரீதியில இவாள்லாம் என்ன பண்ற, நிறைய மாடு வச்சுட்டு இருக்கா இத்தனை பேரும். இவா அந்த பிராமண தெரு சத்திரிய தெருன்னு ஒவ்வொரு தெருவா போய் அங்க மாடெல்லாம் வாங்கிட்டு யார் யார் எங்கெங்க இருக்காளோ அந்த மாட்டெல்லாம் அழிச்சுன்னு போய் காட்டுல போய் மேய்த்து கொண்டு திருப்பி ஆத்துல கொண்டு வந்து விடணும். இதுக்கு என்னன்னா ஒரு படி அரிசின்னு அந்த ஒரு ஆழாக்கு இருக்கும், ஒரு ஆழாக்கு சொத்துக்காக நாங்க காரியம் பண்றோம், இந்த ஒரு ஆழாக்கு அரிசியை கொடுப்பாளாம். அந்த மாதிரி ஆழாக்கு அரிசிக்காக நாங்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு எங்க ஞானம் எல்லாம் வரப்போறது, எங்க ஞானத்துக்காக நாழி எங்க எங்களுக்கு இருக்க போறது, அதிகரிக்கிறதுக்கு அப்படிங்கிறாளாம். உடனே உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. எங்களுக்கு ஏற்கனவே ஆழ்வார் சாய்ச்சிருக்க, உற்றார்கள் எனக்கு இங்கு இல்லை யாரும் என்னும், உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் என்னும் அப்படின்னு ஆழ்வார் சாய்ச்சிருக்க. அந்த ரீதியில எம்பெருமானே ஆழ்வாராக அவதரித்து அப்படி இத்தனை பேரையும் கைக்குள்ள கொண்டு இத்தனை சேதனர்களும் தனக்கு உறவும் சொன்னார். எந்த விதத்துல உறவு, ஞான சம்பந்தத்தினாலையாம். எப்படின்னா சேத்தனர்களை அப்படி கரையேற்ற வேண்டும் என்பதுவே அவளுக்கு ஒரு தாபமா இருந்துதான். என்னென்ன பெருமாள் வந்து என்ன பண்ணுவான் ஏற்கனவே சொன்ன இல்லையா, பெருமாள் வந்து ரெண்டு பண்ணுவான் எல்லா இடத்துலையுமே போய், ஒன்னு சம்ரட்சணம், இன்னொன்னு சிக்ஷிக்கிறது. ஆனா ஆச்சாரியனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், என்னன்னா சம்ரட்சணம் மட்டும்தான் தெரியுமா, எத்தையுமே ஒண்ணு பண்றதுதான் ஆச்சாரியன். எப்படி போய் சிஷ்யன் நின்னாலும், எந்த ஸ்திதியில அந்த சிஷ்யம் போய் நின்னாலும் அந்த ஸ்திதிய மனசுல வாங்கிட்டு அவனுக்கு ஹிதமான வார்த்தையெல்லாம் சொல்லி, அப்பாடா பரவாட்டு சாமி சாட்சாகும், இந்த க்ஷணம் பரசமர்ப்பணம் பண்ணிக்கணும் பா, சரி பண்டா போச்சு, நீ யார் சிஷ்யா, எங்க சிஷ்யா, ஏது எல்லாம் விசாரிப்பா, எங்கயோ தாத்தாச்சார் பரம்பரையாருக்கும் விட்டு போயிருத்து தெரியாம போயிருத்து, இப்ப அதை பத்தி இல்ல ரொம்ப கேட்டா அப்புறம் சுவாமி வேற ஏதாவது அன்னியதா சாதிக்கும் எங்களுக்கு, அதனால அதுக்கு மேல தெரியல அப்படின்னு. சரி பரநியாசம் தானே, பரநியாசம் யார் வேணா பண்ணலாம், அது ஒன்றும் விஷயம் இல்லை, சரி சுஷ்டவா இருக்கேங்க பண்ணிக்கலாம் எல்லாம் சரி. முத நாள் வந்துருங்க, வந்துட்டு இங்க புடவையெல்லாம் வேஷ்டியெல்லாம் உணர்த்திட்டு மறுநாள் காத்தால சுத்தமா போய் காவேரியில சங்கல்பம் பண்ணி காவேரியில தீத்தாம்பாடி வந்துட்டு அப்படி எல்லாம் பரநியாசாதிகள்லாம் பண்ணிக்கணும் வாங்கோ அப்படிங்கிறார். சரின்னு வருவா, கேட்பா எல்லா நீதியும் கேட்டுப்பா, கேட்டுட்டு என்ன பண்ணுவானா மறந்து போடுவான். எப்படி மறந்து போவாங்கிற சொல்றாருங்க. என்னாச்சு, மறுநாள் வந்தாச்சு, அந்த நாள் வந்தாச்சு, சாயங்காலம் வந்தா வேஷி உணர்த்தினா மறுநாள் காத்தால வந்துட்டா அப்படி புலவையெல்லாம் உணர்த்தின்னு வந்தாச்சு ஜம்முன்னு. அப்படியா எல்லாம் தயாரா இருக்காங்களா, தயாரா இருக்கும் அப்படின்னு. ஆராதனை ஆகட்டும், ஆராதனை முடிஞ்ச சாத்து முறை முடிஞ்சோன்னு உங்களுக்கு பரசமர்ப்பம் பண்றோம் அப்படிங்கா. சரிங்கா, பரசமர்ப்பம் பண்ணி முடிச்சுட்டு வந்து வந்து பார்த்தா எல்லாம் தெளிவா ஜம்முன்னு இருப்பா. ஆஹா நல்லா சுஷ்டுவா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ஐயோ பாவம் என்ன பண்றது, இத்தனை நாள் நீங்கெல்லாம் பட்டினி கடந்தெல்லாம் பழக்கமே கிடையாது, மணி 10 ஆயிடுது பாவம் வேற, என்ன பண்றது உங்களுக்கு இதே ரீதியில போச்சுன்னா ஐயோ பாவம், இப்ப 6 மணி என்ன, இன்னும் 2 மணி நேரம் தள்ளிட்டுமா, ஐயோ 12:30 ஆயிரும் போல் இருக்கேன், ஐயோ பாவமே. சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தலைவலி இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போயில், இல்லை நாங்கெல்லாம் காபி சாப்பிட்டோம் அப்படிம்பா, இல்லை நாங்கெல்லாம் காபி சாப்பிட்டோம் அப்படிமா. சுவாமி பஞ்சகவியம் ஒன்று கொடுத்தாலே, நான் கொடுத்தா அப்புறம் இதுக்கு காபி சாப்பிடுச்சு, பஞ்சகவி சாப்பிட்டு காபி சாப்பிட்டு எத்தனை காரியம் அது. இல்ல அதுக்கு முன்னாடியே காபி சாப்பிட்டோம், அதான் வசதி, அப்படிதான் பண்ணணும், ஏன்னா சுத்தம் அப்படிதானே வரும் அப்படின்னு. ஆகாராதிகள் எடுத்துக்கொள்ளாமல் அப்படி மறுநாள் காத்தால சுத்தமா இருந்துதான் அந்த பரணியாசாதியை பண்ணிடும். அப்படி சுவாமி என்னடனா அப்படிதான் எடுத்தவன காபி சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு வையறது கிடையாது, எதாவது பண்ணிட்டேன்னா வையறது கிடையாது. அப்படியா சாதியம் சந்தியாவந்தன் நல்லா தெரியும், இமம்மே கொஞ்சம் சொல்லிட்டா பார்ப்போம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் வேண்டாம். அது எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்கா, உனக்கும் சொல்லி வச்சிருக்காளா பாக்கணும்னு, இல்ல அது மட்டும்தான் எனக்கு தெரியாது. ஓஹோ அது மட்டும்தான் தெரியாதா, ஆப புனந்துன்னு ஒண்ணு இருக்கிறா பாக்கண்ணா அப்படிங்க. ஓ ஆப புனந்துவா, அது வேற இருக்கா, அது எங்க எந்த வேதத்துல வருது அப்படின்னு, எல்லாமே யஜுர்வேதத்துல தான் வருது அப்படின்னு. அப்புறம் கடைசியில சரி சந்தியாவந்தில முதல்ல இருந்து கடைசி வரை எதுவுமே தெரியலதா அக்கண்ணா, உனக்கு எப்படி சமாசனம் பண்றது, தெரியும் தெரியும் போய் சொன்னியே, உடனே வெக்கம் வந்துடும், இல்ல சொல்லித்தரத்துக்கு மனுஷா இல்ல என்ன பண்றது, புஸ்தகத்தை பார்த்து ஏதோ பண்றேன் அப்படின்னு பாரு. அதுக்கப்புறம் தான் இப்ப சிடி எல்லாம் கூட போட்டிருக்கா, அந்த சிடியை பார்த்து கத்துக்கோங்கிற மாதிரி. அது மாதிரி சுவாமி ரொம்ப ஹிதமா விசாரிச்சாகும், எடுத்த உடனே அடா நீ என்னடா பண்ற, அப்புறம் உடனே வெய்யறது கிடையாது வழக்கத்துல, தன்னோட அனுஷ்டானத்துல அந்த மாதிரி வெய்யறதுங்கிறதே சுவாமிகிட்ட கிடையாது, யாரா இருந்தாலும் ஹிதமா தான் பேசுவார். அந்த ரீதியில அறிவன்றமில்லாத ஆய்குலத்து இந்த ஆழாக்கு அரிசி சோத்துக்காக நாங்கெல்லாம் அலையிறவன், எங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற, இப்படி எல்லாம் விதவிதமா கேள்வி கேட்கிறியே அப்படிங்கிற உந்தன்னோட உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அழுவா சாச்சார் இல்லையா, உற்றார்கள் எனக்கு இங்கெல்ல யாரும் என்னும், உற்றார்கள் எனக்கு இங்கெல்லாரும் என்னும். அந்த ரீதியில எங்களுக்கு பந்துக்கள் நீதான், வேறு போக்கிடம் எங்களுக்கு ஏதுன்னு கேட்கிறாளாம். ஆச்சாரியனாக இருக்கிறது நீதான் கிருஷ்ணா, பிறந்த குழந்தையிலேருந்து நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோண்டா, நீ என்ன சொன்னாலும் கேட்கிறோம், இப்பயும் என்ன சொன்னாலும் கேட்கிறோம், எங்களுக்கு உன்னை விட்டா வேற கதி கிடையாது அப்படிங்கிறாளாம். அப்பதான் எம்பெருமான் என்ன பண்றான், இப்பேற்பட்டதான் இந்த கன்னிகைகளை பின்னாடி 16,000 பேர், இந்த 16,000 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறா, 16,000 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறா, கல்யாணம் பண்ணிட்டே தீர வேண்டும் என ராமாவதாரத்தில் எங்களுக்கு வாக்கி கொடுத்த அந்த ரீதியில எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் பிரார்த்திக்கிறாளாம். சரி எம்பெருமான் கல்யாணம் பண்ணிக்கிறான், கல்யாணம் பண்ணிட்டு சரி அவ்வளவுதானே சரியா போச்சா, அப்படிதான் ஒரு குழந்தை சொல்லும் என்னன்னா அழகா வாடா வராம்பா என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கிற, ஓ கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கோ, இத்தோண்டுதான் இருக்கும் அது, கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி கல்யாணம் பண்ணிக்கிற ரொம்ப சந்தோஷமா, இந்த விஜய கல்யாணம் என்னடா பண்ண போற, பஞ்சகஜம் கட்டிக்க போறேன் அப்படின்னு, ஓ பஞ்சகஜம் கட்டி போறேன், அப்புறம் என்ன பண்ண போற, ஆத்துக்காரையே வரட்ட போறேன் அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணி அவளை விரட்டிடணும் எதுக்குடானா, கச்சம் கச்சம் கட்டிட்டா போதும் வேற எதுக்கு, அப்புறம் அவள் இதுக்கு நமக்கு அப்படின்னு தான். அந்த ரீதியில என்ன பண்ண, அறிவொன்றம் இல்லாத ஆய்குலத்து இத்தனை பேரும் எம்பெருமான் அப்படி கை கொண்டானாம், இத்தனை பேர் கல்யாணம் ரொம்ப ஜெகஜோதியா நடந்தது, அவ்வளவுதான் திருப்தியா சந்தோஷமா, உங்க ஜென்மெல்லாம் சாபல்யம் ஆயிடுதா, எல்லாம் சரியா போச்சா அப்படிங்கிறான் எம்பெருமான். இல்ல இன்னும் இருக்கு, என்ன எங்களுக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேக்குறான். கல்யாணம் ஆயிடுது, இந்த கல்யாணம் மட்டும் போறாது, எங்களுக்கு அந்த மோட்சம்ங்கிற கல்யாணம் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்களாம். நாங்களா தபஸ்விகள், இதுக்காக வந்தோம், அந்த பிராரத்த ஜென்மாவை அனுபவிக்கிறதுக்காக வந்தோம் நாங்கள், அதனால எங்களுக்கு மோட்சத்தை கொடுத்து நீ மதுராவுக்கு போ அப்படிங்கிறாங்களாம். மோட்சத்தை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி நீ மதுராவுக்கு போ, கம்சன் கூப்பிடுறானா போயிட்டு வா அப்படிங்கிற. மதுராவுக்கு போயிட்டு நான் பிறந்த இடம் பார்த்துட்டு தோ வந்துடுறேன் அப்படிங்கிறான். நீ தோ வந்துடுறேங்கிறது எங்களுக்கு தெரியும், கோகுலத்துல இருக்கச்சியே நீ எவ்வளவு பாடுபடுத்துருவேன், இங்கேருந்து மதுராவுக்கு போயிடுத்துனா. அப்புறம் சொல்றால அறிவொன்றுமில்லாத ஐக்குலத்து, ஏற்கனவே தபஸ்விகள்னால ஞான திருஷ்டி உண்டு, ஞான திருஷ்டினால சொல்றால இல்லடாப்பா நீ திரும்பி வரப்போறதில்ல, இதே நினைவுகளோட நாங்கெல்லாம் இருக்கணும், அதனால எங்களை எப்படியான் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாளாம். யோஜனை பண்றா முன்னையும் பண்ணியும், நான் என்ன பண்றது, நீங்கெல்லாம் சங்கல்பித்தது பக்தி யோகம், அந்த பக்தி யோகத்தை பூர்த்தி பண்ணியே தீரணும், எத்தனை பிராரத்த ஜென்மா இருக்கோ அத்தனை பிராரத்த ஜென்மாவையும் பூர்த்தி பண்ணியே தீர வேண்டும், இதுல நான் எங்க உங்களை கை கொள்றது, உங்களுக்கு ஞானம் இருக்கு, ஏதத் தேகாவசானயமாம் பின்னாடி அப்ப ஜேசிகன் உதிக்கல, அதனால ஏதத் அந்த பிராரத்த கர்மா பரியந்தம் உங்களுக்கு உண்டு, உபாசனையில நீங்க ஓரளவுக்கு சித்தியானாலும் நீங்க கர்மனிஷ்டர்கள், சங்கல்பம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, பிராரத்த கர்மாவை முழுசா அனுபவிச்சுட்டு தொலைத்து விட்டு வருகிறோம் என்று சங்கல்பம் பண்ணேங்க பக்தி யோகத்துல, அதனால நான் என்ன பண்ண முடியும், இந்த ஸ்திதியை நீங்க அனுபவிக்கிறதா ருச்சி காமிக்க போறது. மேலும் மேலும் ஜடபரதன் மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஜென்மாலையும் நான் இந்த பக்தி யோகத்தை கொடுத்து கொடுத்து சம்ரட்சணம் பண்ணுவேன். எப்ப ஜென்மா முடியுறதோ அப்ப ஆயுஷன் போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவளுக்கு புரியுது, ஓஹோ பக்தி யோகம்னா இவ்வளவு பெரிய கஷ்டமா, அது சமசாத்தியமான காரியமானு. அப்பதான் தன்னுடைய தபஸ் வலிமையினால திருப்பி உட்காந்து யோசனை பண்றா. எல்லாரும் கூட்டமா உட்காந்துட்டு சரிவா வருதோ முடிவு எடுத்துட்டு வரட்டும் போய் உட்காந்துட்டானாம். அப்படி மரத்து பக்கத்துல ஜம்முன்னு உட்காந்துட்டான், கால வச்சுட்டு என்னதான் யோசனை பண்றான் மறுபடியும் அப்படின்னு உட்காந்து இவாளுக்குள்ள குசுமுசு குசுமுசுக்கு கீசு கீசென்று மானைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. அப்படி ஜனஸ்தானத்துல எப்படி பரத்வாஜ ஆசிரமத்துல எல்லாரும் பேசிட்டு இருந்தாலோ, வேத ஒளி எல்லாம் கேட்டு இருந்ததோ, அதை விட இது இனிமையா இனிமையா இருந்ததுதான். ஏன்னா அது வேத மூல பிரமாணாத்துன்னு, அது வந்து இந்த மோட்சார்த்தத்துக்கு பிரமாணமான சூத்தங்கள் அது. ஆனா மோட்சார்த்தத்தையே இங்க விவாதிக்கிறா உட்காந்துட்டு. அப்ப என்ன பண்ணும், கீசு கீசுன்றங்க மானைச்சாத்துன்னு அப்படி செவி கிணிதா இருக்கான். கிசுமிசு கிசும எல்லாம் பேசிட்டு இருக்கா உட்காந்து. அதுவும் பொம்நாட்டிகள் ரூபத்தில் தானே. அப்ப ரிஷிகளா இருக்கச்சியே ரொம்ப ஹிதமா இருந்தது. நான் பொம்நாட்டிகள் பேசிச்சேன், இன்னும் குசுமுது குசும் நல்லா இருக்கும், கீசு கீசுங்க மானைச்சாத்தன் அப்படி கேட்டு இருக்கான். எம்பெருமான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு மனதா ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்திட்டா கமிட்டியில. ஏற்கனவே பார்த்தோம்னா சங்கம், அவளுக்கு ஒரு சங்கம் வச்சிருந்தான் பார்த்தோமோ, அந்த மாதிரி இந்த யூனியன்ல ஒரு மீட்டிங் போட்டாச்சு. மீட்டிங்ல ஏகமாக தான் ஒரு தீர்மானம் போட்டாச்சு. கிருஷ்ணா இந்த பிரேரணை கொஞ்சம் காமிக்கிறான். பார்த்தா பக்குன்னு ஆகி போச்சு. என்னடா இத்தனால நீ ஞானத்தை கொடுத்துருந்த, இப்ப எங்களுக்கு நேரடியா புத்திர வாரிச கொடு அப்படின்னு கேக்குறானா. புத்திர வாரிசு கொடுன்னு உனக்கு போட்டிருக்கீங்களே, எதுக்கு திருப்பி இந்த பிராரத்த கர்மால திருப்பி இப்படி உழண்டு உண்டு போறேங்களா? இவ்வளவு தூரம் வந்து கீழே விழுதா வழிக்கு விழுதா உட்காந்து உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆச்சாரியனும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டானா. எல்லாம் தலைய தலைய ஆடி கேட்டாலாம், இல்ல இவ்வளவு தூரம் என்ன சொல்லிட்டேன், போதுமா நான் கிளம்பட்டுமான்னு கேக்குறானா. நீ சொன்னது கேட்கும் கிளிப்பிள்ளை மாதிரி நாங்க கேட்கணும், ஆசையா கேட்டோம், அவ்வளவுதான். நாங்க சொல்ற கருத்தை நீ பண்ணிட்டு போ அப்படிங்கிறானா. இதனால அது இவ்வளவு தூரம் சொல்லி இப்படி சொல்றீங்களே, ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து சொன்னேன், நீ ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து சொன்னியோ மன்மத ஸ்தானத்துல இருந்து சொன்னியோ, எங்களுக்கு அதை எதுவுமே தெரியாது. சாட்சாத் வைகுண்டநாதன் நாராயணன் அப்படி பேசுறாங்கதான் தெரியுது. எங்களுக்கு அந்த பாக்கியமே போதுன்னு நினைச்சுட்டோம். இங்க எல்லாம் ஒன்னும் ஏறல அப்படிங்கிறான, காதலே ஒண்ணு விழல. இத்தனை நேரம் உட்காந்து பேசினேன், யாருக்காவது எதுவும் விழில, ஒண்ணுமே விழில. ஏன் அப்படி அது எப்படி காதல விழாம போச்சு அப்படின்னால, நீ வேணுகானம் வாசிக்கிச்சே அந்த வேணுகானம் தான் தெரியும், உன் வாயிலேந்து வருது வார்த்தைகள் எங்களுக்கு தெரியலடா, வேணுகானம் நினைச்சுட்டோம். அதனால அந்த வேணுகானம் தான் இப்பயும் எங்க காதல ரீங்காரம் இருது அப்படின்னால. சரி இந்த குழந்தைகளை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு தான் தபஸ் இருக்கு, யோஜனை பண்ணி சொல்லுங்க. இந்த குழந்தைகள்லாம் வேணுமான, வேணும். எப்பேற்பட்டதான குழந்தைகள் வேணும், நாங்களே எங்களுக்கு குழந்தைகளா பிறக்கணும் சொல்ல இல்லையா. உங்க தாத்தா வந்திருக்கார், பேரன் வந்திருக்கார், பேரன் எப்படி இருந்திருக்கா, தாத்தா வந்திருக்கா, கொள்ளு தாத்தா வந்திருக்கா, இல்லாட்டி அப்பதான் யாரும் பரமிச்சிருப்பா. அப்படியே அச்சல் வந்துட்டா இருப்பாங்க, உங்க அண்ணா வந்துட்டா இருப்பாங்க, உங்க தம்பி வந்துட்டா இருப்பாங்க, இல்ல இல்லைன்னு சொன்னேன், நீங்க இனிமே கவலைப்படாதவங்க வருத்தப்பட. அப்படிதான் அது அந்த சமுதாயத்துக்குள்ளேயே, அந்த யார் குடும்பமோ குடும்பத்துக்குள்ளேயே வருதெல்லாம் நிறைய உண்டு. அந்த ரீதியில அச்சசல் அப்படியே அவளோட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும். அந்த ரீதியில சொல்றேன், நாங்கெல்லாம் தீர்மானம் போட்டுட்டோம், என்னன்னா இந்த பிராரத்த கர்மாவை இப்பயே ஒழிச்சு கட்டுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். அப்படியா, அதுக்காக என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஏகமா வச வசம் குழந்தை பிறக்குறது எங்களுக்கு, எங்களோட அந்த சுகிருதத்துக்கு உண்டான எத்தனை குழந்தை எத்தனை ஜென்மா இருக்கோ அத்தனை ஜென்மாவுக்கு ஒரு குழந்தை ஆனு வாய்ப்பந்தானா. சரியா வந்து மாட்டின்ட்டோமே, இப்படி இவா இவாளோட பிராரத்தம் மாட்டின்டா, இல்ல இவாள்கிட்ட வந்து நம்ம பிராரத்தமா மாட்டின்ட்டோமே. ஆஹா, பறவை பூதிநாதன் பறவை பூதிநாதன் சொன்னது போக, இவா சொல்ற சித்தாந்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னால, ஏற்கனவே எங்களுக்கு வேதத்துல எல்லாம் நிறைய ரிஷிகளுக்கு காமிச்சு கொடுக்குற அந்த ரீதியில, எங்களோட எத்தனை ஜென்மா இருக்கோ அத்தனை ஜென்மாவே எங்களுக்கு குழந்தைகளை வந்து இதே ஜென்மால எங்களுக்கு அப்படி நீ எங்களை சுவீகரிக்க வேணும் பிரார்த்திக்கிறாள. அப்படியா, இத்தனை நாள என்னோட கூடியும் கொடுத்தனமா இருந்தாலும் இனிமே குழந்தைகளோட கூடியும் கொடுத்தனமா இருக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணான் எம்பெருமான். அவளுக்கு எத்தனை ஜென்மமோ அத்தனை ஜென்மங்களுக்கு உண்டான குழந்தைகளாம், அதான் 100,000 குழந்தைகளாம். 16,000 பேருக்கு 100,000 குழந்தைகள் எங்க இருக்கு? இது 10% இது, அது எங்க 100%, 80% மீதி. அவளுக்கு எத்தனை ஜென்மா இருக்கோ அத்தனை ஜென்மாக்கு ஒரு குழந்தைகளாம். அப்படி வந்துருத்தாது. அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து இப்படி எம்பெருமான் தன்னுடைய பரத்துவத்தை ஒதுக்கி யாதவராய பிருந்தாவன வேணுகானனே மாறுதிரேன்னு புரந்ததாசர் பாடுறார். ரொம்ப அழகா பாடுவர். அந்த ரீதியில எம்பெருமான் யாதவராயனாக வந்து சுலபனாக வந்து கிருஷ்ணா கோவிந்தா மாதவா கேசவான்னு அப்படிலாம் கூட்டோமே, அதெல்லாம் உங்களுக்கு உனக்கு வந்து ரம்யமா தெரிஞ்சுதா? இன்னைக்கு நாராயணான்னு கூட்டதுனால உனக்கு கோபம் வந்துருத்துறாடா? அந்த மாதிரி அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும், அப்படி சிறுபேர் அழைத்தேங்கிற உனக்கு கோபம் வந்துட்டாடா அப்படின்னு கேட்டுக்கிறாளாம். அந்த ரீதியில உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து அப்படி அனுஷ்டானமின்மை. ஆய்குலத்தோட சிதிய சொல்றாளாம், பால் கறப்பது, தயிர் கடைவது, வெண்ணெய் எடுப்பது, இந்த பசுகளை அவிழ்த்து விட்டு அவர்களை குளித்து விட்டு இப்படி பசு கோ சம்ரஷணம் முன்னே காரியமா அப்படி யாதவ கூட்டத்தில் இருந்துருக்கலாம். அந்த ரீதியில அறிவொன்றுமில் நாங்கள்லாம் படிச்சவா இல்லை, அப்ப யார் மெத்த படிச்சவா அப்படின்னு கேட்கிறாளாம் எம்பெருமான். சந்தியப்த தேவரவர்ணினி சிறிய திரௌபதி அப்படி ராமாவதாரத்துல காமிச்சு கொடுக்கிறானா என்னன்னா, சிறிய திரௌபதி போய் எங்க சீதை இருக்கா எங்க சீதை இருக்கான்னு அப்ப இலங்கையில போய் தேடிட்டு இருக்கானான். தேடிட்டு இருக்க சமயத்துல இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வரைச்சேன், இங்க எல்லாம் இருக்க மாட்டான், இந்த சிதியில இருக்க மாட்டான், எல்லாம் சிருஷ்டுவா இருக்கா, சில பேர்லாம் சிருஷ்டுவா இருந்தாலும் இப்படி பூஷதியா இருக்க மாட்டான், ஏன்னா ராமனை பிரிஞ்சுட்டு இருக்கான், அப்புறம் இப்படி நல்லா சவுட்டா இருக்க மாட்டான், ஐயோ இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு, எந்த பொம்நாட்டையை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்னு அப்படி விரதம் வச்சுட்டேனோ, இப்ப எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்திதி வந்திருக்கு. எம்பெருமானே ராமா என்னை காப்பாத்து, என் மனசு கலங்கிடாம காப்பாத்து, எதான் அபசாரப்பட்டு போறேன்னு பிரார்த்திச்சுக்கிறானாம் ஆஞ்சநேய மகாபிரபு. அதோட இல்லாம எனக்கு என் தாயை காமிச்சு கொடு, யார் யாரையோ பார்த்துட்டு என் தாய் என் தாயோன்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஹே ராமா ஸ்ரீராகம் தசராத்மகம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்னதீபம் ஆஜானுபாகம் அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிசாசகரம் விநாசகரம் நமாமீன்னு இப்படி என்னுடைய வினைகள் தேவையற்ற வினைகளா இருக்கு, இப்படி யார் யாரும் தெரியல, யாரும் தெரியல, யாரும் தெரியல தேடிட்டு இருக்கேனே, இந்த மோசமான கர்மாலேருந்து என்னை விடுவித்து எனக்கு அந்த ஞான பூஷிதியான என் ஞான ஆச்சாரியனான என் மாதாவை காமிச்சு கொடுன்னு அப்படி ராமனை பிரார்த்திச்சுக்கிறானாம். அந்த ரீதியில அப்படியே வரைச்சே இந்த ராட்சசாலாம் பேசிக்கிறான். என்னன்னா அந்த அசோகவனம் பக்கம் நம்ம எல்லாம் போக முடியாது, அங்க தனியா இருக்கா எல்லாம் திருச்சிட இருக்கா, நம்ம எல்லாம் போக முடியாது அப்படிங்கிறானாம். என்னது அந்த அந்த அசோகவனம் என்ன அப்படின்னு நிதானமா விட்டு கேட்டு கேட்டு இருக்கான். கதையை கேட்டு இருக்கான் ஆஞ்சநேய மகாபிரபு. அங்கதான் அந்த ராமன்கிற அவனோட பாரியால சீதைய கொண்டு வந்து ராமன் வச்சிருக்க ராவணன் வச்சிருக்கான். அதனால அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது, 144 அந்த எல்லாம் போயிடாத, இந்த பக்கம் அந்த பக்கம் போகாத, டியூட்டி மாத்தி போற வச்சா எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறலாம் எங்கெங்க டியூட்டி போகணும்னு. அங்க அசோகவனத்துக்கு வாசல்லயே இருக்கணும், உள்ள எட்டிக்கிட்டு பாத்துறாத, தலையை சீவிடுவான் அப்புறம் ராவணம் அப்படின்ட்டாலாம். சுத்தி தான் காவலுக்கான், உள்ளுக்குள்ள போக முடியாதாம், உள்ளுக்குள்ள ராட்சசிகள் தான். அந்த ரீதியில ஓஹோ இங்க இருக்காளாம் தெரிஞ்சுன்னா எப்படி போறது, பயங்கர கட்டுக்காவல் பார்த்தான் இந்த வாயுவேகன். அப்படியே மேல ஏறினானா சின்ன வண்டாட்டம் மாறி அந்த அசோகவனத்துல அப்படியே சுத்தி வரான். எங்க இருக்கா தாய், எங்க இருக்கா யாரும் பொம்நாட்டிகள், எங்க இருக்கா எங்க இருக்கான் பாக்கிறான். ஒரே பொம்நாட்டிகள் தான், எல்லாம் எப்படி இருக்கு ஆதிவாசி மாதிரி, இங்கேயும் அங்கேயும் கையை கட்டிண்டு, வேப்பிலை எங்க இப்பலையும் கட்டிண்டு, பல்லெல்லாம் இவ்வளவு பசுக்கு இருக்கு எல்லாத்துக்கும். ஆஹா இவ்வளவு அழகா இருக்கு, இந்த மாதிரி சுரூபத்தை எத்தனை நாள் நான் பார்த்ததே இல்லையே இந்த லங்கையில, எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பாக்குறானா. ஏச்சினி கிங்கினு எத்தனை மூல தேவதைகள் எல தேவதைகளுக்கோ எல்லாத்தையும் பிடிச்சி வந்து உட்காந்து வச்சுட்டான் ராவன். எல்லா ஊர்ல இருக்க எல்லா தேவதையும் பிடிச்சுன்னு விட்டானான், பிடிச்சுன்னு வந்து இங்க உட்காந்துட்டான். அப்படிதான் வாசல்லையும் ஒருத்தனை வச்சிருந்தானான். அந்த ரீதியில என்னாச்சு, ஆஞ்சநேய மகாபிரபு இப்படி பார்த்துட்டே வரான். ஒரு இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு, உள்ளே எட்டி பார்க்க முடியல. சரி மேல பறந்து போய் அந்த மரத்தடியில உட்காந்து மரத்து மேல உட்காந்துன்னு இப்படி சுத்தி பாக்குறானாம். பார்த்தா கீழே சீதை இருக்கா, நான் பாக்குறான் இவதான் என் தாய் நிச்சயம்னா தெரியுது. ஏன்னா என் திருஷ்டியில இதுக்கு மேல எம்பெருமான் சொல்லிட்டேன், அந்த ரீதியில பிரார்த்தனை பண்ணிட்டு இப்பதான் பலிச்சிருக்கு. சிஷ்டுவா இருக்கா பார்த்தா தெரியுது, ரொம்ப மெலிந்த தேகமா இருக்கு, தேஜஸ் இருக்கு முகத்துல, அதனால இவள் தான் சீதையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானா. அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கச்சு அவன் எழுந்து போறா. சரி எங்க போறா பாப்போம் அப்படின்னு பாக்குறானா, சாயங்கால வேலை சந்தியாவந்தனம் பண்றான். உட்கார்ந்துட்டு நதியில பக்கத்துல ஒரு சின்னதான் நதி போடுறது, அந்த நதிக்கரையில உட்காந்து சந்தியாவந்தனம் பண்ணின்றாலாம் சாயம் சந்தியாவந்தனம். ஆஞ்சநேயருக்கு ஒரே சந்தோஷம், இவள் தான் சிஷ்டு, இவள் தான் கிரமமா இருக்கக்கூடியவள். ஏன்னா சத்திரியாளுக்கும் அந்த காலத்துலாம் இருந்தது சந்தியாவந்தனம், பிராமண சத்திரிய வைசியா மூணு பேருக்குமே சந்தியாவந்தனம் உண்டு. இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ரொம்ப பெருமையா நம்ம சந்தியாவந்தனம்ன்றதே பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். திரைவர்ணிகாலுக்குமே இருந்தது, திரைவர்ணிகால்னா அந்த பேசிக் இருக்கணும்னாவே சந்தியாவந்தனம் வேணும். சந்தியாவந்தனம் மோட்ச ஹேது கிடையாது, சந்தியாவந்தனம்ங்கிறது பேசிக் குவாலிபிகேஷன். எல்கேஜி யூகேஜி மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நேரம் சேர்த்துக்க மாட்டாலும் நான் எல்கேஜி யூகேஜி போனாதான் சார். இப்பயும் அதுமே அதுக்கும் மேல போயிருது. என்னன்னா ப்ரீகேஜி, ப்ரீகேஜியில சேர்த்தாலும் ப்ரீகேஜியும் ஒரு வருஷமாவும் படிக்கணுமா, இப்படி வயசு போயிட்டே இருக்கு. அந்த ரீதியில இந்த மாதிரி எம்பெருமான் இப்படி வசந்தா அவெல்லாம் என்ன பண்ணா சந்தியாவந்தன்லாம் பண்ணிட்டு இருந்தாடா. அந்த மாதிரி நாங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஞானத்தை உடையவாளா, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை எங்களுக்கு அப்படிங்கிறாளாம். குறைவன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிறாளாம். ஆனா அவன் என்ன பண்ணா, ஏற்கனவே அவனுக்கு குறை இருந்தது, அந்த குறையெல்லாம் தீர்த்துண்டானா. எப்படி தீர்த்துண்டான்னா, ராமாவதாரத்தில் என்ன பண்ணான், அப்படி இந்திர புத்திரன் வாலி, வாலியும் இந்திரனுக்கு புத்திரனா பிறந்தான், சுக்ரீவன் வந்து சூரியனுக்கு புத்திரனா பிறந்தான். ஆனா காலவசத்தினால மதி இழந்து வாலி என்ன பண்ணிட்டான்னா, அப்படி ராவண ராட்சசான ராவனோட சக்கியமாயிட்டான். எப்படி சக்கியமானா அப்படின்னா கேளுங்க, அதுதான் விசேஷம். நம்ம எப்போதுமே நம்ம வந்த காரியம், நம்ம எடுத்துட்ட காரியம் சரியா இருக்காங்கிறது ஆலோசனை பண்ணிட்டு தான் காரியம் பண்ணணும். என்னைக்குமே மயங்கி ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. என்னாச்சு, ராமணேஸ்வரன் அவர் ஒரே சந்தோஷத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், எல்லா எட்டு திக்கும் ஜெயிச்சுட்டேன், எல்லா இடத்தும் ஜெயிச்சுட்டேன், இனிமே இதை பாருங்க நவகிரகமே என் கையில தான் இருக்கு, இத்தனையும் தான், நான் சொன்னாதான் போகும், நான் சொன்னாதான் வரும், இந்திரன் காணாமே போயிட்டான், எங்க இருக்கான்னே தெரியல, ஓடி போயிட்டான் பயந்துண்டு, அதனால ராஜ்யம் அத்தனும் அத்தனையும் என்னது, இனிமே நான் தான் ஈஸ்வரன் லங்கேஸ்வரன் அப்படிங்கிறானா. ஆமாண்டா உனக்கு ஈஸ்வர சத்தம் பொருந்தும், நாரதர் அங்கேருந்து வந்தார், எல்லாம் வாசம், ஒரு குரங்கா உன்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறானா. திடீர்னு வந்து இன்னும் எப்படி சொல்லிவிட்டேன், ஆமா இந்த குரங்கெல்லாம் போய் ஜெயிக்கணுமானப்பா, மனுஷாலாம் மனுஷால சொல்லு, மனுஷாலே நான் அற்ப பதர்னு வச்சுட்டு இருக்கேனா, ஏதோ பெரிய ராட்சசன் இருக்கான்னு சொல்லு, இல்லை யாரான பிரம்மா சிவன் யாரையான் சொல்லு, நான் யார வேணா ஜெயித்து காட்டுறேன், இப்ப ஏனோ திடீர்னு வந்து புதுசா சொல்றியே அப்படிங்கிறானா. இல்ல சுக்ரீவன் வாலி என்பதாக ரெண்டு அண்ணந்தம்பி இருக்கா, இது அண்ணந்தம்பியில சுக்ரீவனான் கொஞ்சம் பலத்துல குறைஞ்ச குறைச்சலானவன், ஆனா அந்த வாலி இருக்கானே மகா திமிரு பிடிச்சவன் அப்படிங்கிறான். என்ன அவருக்கு திமிரு அப்படின்னா, சந்தியாவந்தனம் மூணு திக்குல போய் பண்ணுவானான், மூணு திக்குல போய் மூணு இடத்துல மூணு நதியில மூணு கடல்ல போய் அர்க்கியத்தை விட்டுட்டு வருவானான். அப்படி சிஷ்டுவா காரியத்தை ஜபத்தை பண்ணிட்டு அவனை விட்டா இந்த உலகத்துல யாரும் கிடையாதுங்கிற திமிரில இருக்கான். அதுபோ அவன் சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் தானே பண்றது, அந்த குரங்கு அதை பண்ணிட்டு போறது, அதுக்கு என்ன எனக்கு என்ன வந்தது அதனால அப்படிங்கிறனா, அவன் இந்த மாதிரி திக்குக்கு திக்குக்கு போய் பண்றதுனால எல்லாத்துக்கும் என்னதுன்னு அவன் சொல்லி உட்காந்துட்டு இருக்கான், ஒரு மலையில உட்காந்துட்டு அப்படின்னு. இப்ப என்ன சொல்றான், அவனை போய் ஜெயிக்கணுமா, ஆமா அவனை போய் ஜெயிச்சாதான் நான் உன்ன ஒத்துப்பேன் அப்படிங்கிறார நாரதர். இல்லாட்டி நான் போய் எல்லாத்தையும் சொல்றேன், அவ்வளவுதான், எனக்கு என்னப்பா, ஏன்னா நாரதரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா பயப்படுற மாதிரி பயப்படுவாரு தவிர யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எல்லாத்துலையும் போய் டமார அடிச்சிருவேன், நாராயண நாரதர்னாவே திருலோக செஞ்சாரின்னு எல்லாருக்கும் தெரியும் நிதர்சனமா. அதனால அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு விட்டுனா பயம் வந்துடும், ஐயோ இவருக்கு போய் தெரிஞ்சு விட்டேன், ஊர் போல டமார அடிச்சிருவாரு. அப்படியே அவர் காரில் சரணாதி வந்து ஏதாவது உபாயம் இருந்தா சொல்லுன்னு எல்லாரும் கேட்கற வழக்கமா. அதே ரீதியில ராமணேஸ்வரன் காலில் விழுந்தான், எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லு, எங்க இருக்கான்னு சொல்லு, எங்க போய் பண்ணணும் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறால. பிராத சந்தியாவந்தனம் ஒரு இடத்துல, மாத்தியான சந்தியாவந்தனம் ஒரு இடத்துல, சாயங்கால சந்தியானம் ஒரு இடத்துல அப்படின்னு போய் பாரு, தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாராம். அங்கேருந்து வரான் அந்த பர்வதத்துக்கு வந்து ராவணேசன் பார்த்துட்டு இருக்கான். சுத்தியும் முத்தியும் என்னடாது, ஒரு குரங்க போய் தேட சொல்லிட்டானே, இப்படி குரங்குல சிருஷ்டி எந்த குரங்கும் கேட்க விட்டுட்டோமே, சரி பார்த்தா கொஞ்சம் பலிஷ்டனா இருக்கும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டு இருக்கச்சே பெரிய பெரிய கூட்டமா எல்லாம் அப்படி மனுஷால் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆஹா, இந்த கூட்டத்தை தான் சொல்லியிருப்பான்னு தெரிஞ்சு போச்சு. பார்த்துட்டு இருக்கான், பார்த்துட்டே இருக்குச்சு. ஒருத்தன் திடீர்னு வானத்துல பறக்கிறானான், எல்லாரும் ஆ ஜெய் ஜெய் வாலி ஜெய் ஜெய்ங்கிறது எல்லாம் கூட்டமா சேர்ந்துட்டு அப்படி பறந்து போறானாம். பறந்து போய் இதை பார்த்தவொன்ன பார்த்தான், என்ன பண்ணானா, ராவணேஸ்வரன் ஏற்கனவே தனக்கு லங்கைக்கு காவலை வச்சு லங்கினி மாதிரி நினைச்சுக்கிட்டான். அந்த நிழலை பிடிச்சி பிடிச்சி பார்க்கறான், வருதா பார்ப்போம் வருதா பார்ப்போம். அவன் கையில அந்த நிழல் அம்புடவே இல்லையா, திருப்பி பின்னாடி பறந்து போறான். போயிட்டே இருக்கான், ஒவ்வொரு இடம் காத்தால செஞ்சாவனும், மத்தியானம் செஞ்சாலும், சாயம் செஞ்சாவனும், எல்லாம் முடிச்சாச்சு. சாயம் செஞ்சா அந்த முடிச்சு வாலி திரும்பி பார்த்தானா, நிக்கிறானா இங்க பத்து தலையோட பெருசா பூத ஆகாரமா, நீ யாரு அப்படின்னு கேட்கலாம். வாலி, நான் இந்த மாதிரி லங்கேஸ்வரன் பேரு, ராட்சசாலுக்கெல்லாம் அதிபதி, நான் எல்லாரையும் ஜெயித்துட்டேன்னு நினைச்சிருந்தேன், உன்னை ஒருத்தனை ஜெயிக்கலன்னு நாரதர் சொன்னேர், அதுக்காக இங்க வந்தேன், உன்னை ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கேன், என்னோட சண்டை போட பிரியா உத்து பாக்குறான் அப்படி. ஆஹா, எங்க ஆத்துல குழந்தை அழுதுது ரொம்ப நாளா, சரி சரி நீயும் நன்னா இருக்க அழகா இருக்க அப்படின்னு பார்த்துன்னுதானா. என்ன என்ன சொல்றேன், இல்ல பொம்மை மாதிரி பூச்சி காட்டுறதுக்கு சௌரியமா இருக்கு, பண்ணட பத்து தலை வேண்டியிருக்கு, ஒரு தலையாலே ஒத்தனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ எதுக்கு பத்து தலை வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கறானா. பொம்மையா மத்ததெல்லாம் அப்படின்னு கேட்கறானா. எல்லா தனைக்கும் உயிர் உண்டு, ஒவ்வொரு தைரியம் அறுத்தாலும் எனக்கு உயிர் உண்டு அப்படி. ஓ அப்படியா, சரி உயிர் எங்க இருக்கு சொல்லு. அதை சொல்ல மாட்டேன், அதை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் பாத்துக்கிறேன், இப்ப என்ன பண்ணணும் உனக்கு அப்படிங்கிறானா. இல்ல சண்டைக்கு வேணும், யுத்தத்துக்கு வேணும், உத்து உத்து பாக்குறான் திரு திப்பி. ஐயோ சீச்சி, உன்னோடையா இவன் புஜகல புஜ பராக்கிரமத்தோட அப்படி ஜாமுன்னு ஆஜான பாவா 20-25 அடிக்கு நிற்கிறான். ராட்சசாலாம் அப்படிதான் இருப்பான், 28 இருந்தானா ஹிரண்யகசிபு எம்பெருமான் நரசிம்மன் அவனுக்கு மேல 32 அடிக்கு வந்து அவனை ஆட்கொண்டு அவனை மடியில உட்காந்துச்சிருந்தான். அப்ப ஏற்பட்ட உருவன்னா இன்னைக்கு இன்னைக்கு அகோபலத்துல பார்த்தோம்னா அந்த அகோபலம் இருக்கேன், அது சாட்சாத் ஹிரண்யகசிபோட கோட்டை தான். எல்லாரும் செஞ்சமே இல்லை, மலையெல்லாம் இல்ல பாருங்க, ஒவ்வொரு இடத்துல ஸ்ட்ரக்சர் அப்படியே ரொம்ப அழகா இருக்கும், அப்படியே வேலி மாறியும் மதகுகள் மாறியும் எத்தனை விதமா மதில் சோர் மாறியும் ஒவ்வொரு இடமும் எங்சிங்கப்பிரான் ஆழ்வா சாதிக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு குகையிலையும் ஒவ்வொரு சிங்கம் உட்காந்துருக்கு, ரொம்ப அழகா உட்காந்துருக்கு, 9 சிங்கம் உட்காந்துருக்கு. ஜென்மத்துல சேவிக்கிறேன்னா ஜார்பிசான்லாம் சேவிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது, நேரம் போய் அங்க போய் சேவிக்கணும், அதுதான் வசதி. அந்த சிங்கவேல் குன்றமேன் ஆழ்வா சாதிச்சு கொடுக்கிறார். அப்பேற்பட்டுதான சிங்கம், சிறியன் என்று நிலஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய் சிறுமையின் வார்த்தையை மாவழி இடை சென்றுகேள் அப்படி சொன்னதுன்னு நினைச்சிருக்காதோரணியன மகதோ மகீயன, அது அப்பேற்பட்டதான வசத்தியான அப்படி விஸ்வரூபத்தை இருக்கக்கூடியதுன்னு காமிச்சு கொடுக்கிறாரா. அந்த ரீதியில இங்க லங்கேஸ்வரம் என்ன பண்றான், அப்படி ஜாமுன் ஆஜான் பாவா இருக்கான், 26 அடிக்கு அப்படி ஜாமுன் வசத்தியா பெருசா இருக்கானா, இதுல 10 தடவை பூதாகாரம்ங்கிற மாதிரி பெருசா இருக்கு எல்லாம். இவன் இருக்கிறது என்னன்னா ஒரு 10 தான் இருந்துருக்கான். இவன் 10 இருந்துட்டு என்ன போய் இப்படி பாக்குறியே, நான் எப்படி தேஜஸா இருந்துட்டு இருக்கேன், என்னோட உன்னோட சண்டை போடுறது எனக்கு அகௌரவம் அப்படிங்கிறானா ராவணன். உன்னோட சண்டை போட சொன்னார் அந்த நாரதன் சொன்னானேன்னு தலையெழுத்துக்காக வந்தேன், போயும் போய் உன்னை போய் நான் தேர்ந்தெடுத்தேனே அப்படிங்கிறானா. அப்படியா, சரி கொஞ்சம் கண்ணை முடிக்கும் அப்படிங்கிறானா. கண்ணை முடிந்தானா, இந்த மீதி 9 தலையில் இருக்க எல்லா கண்ணையும் சேர்த்து முடிக்கும் சொன்னா 10 தலை புரூர்ல சொல்லணும் உனக்கு, க்ளோஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லணும் இருக்கு, வெறும் ஐன்னு சொன்னா நீ மூட மாட்ட போல் இருக்கு அப்படிங்கிறானா, க்ளோஸ் ஆல் த ஐஸ் அப்படின்னு சொல்லணும் போல் இருக்கு. அது மாதிரி உடனே என்னாச்சு, 10 கண்ணையும் முடிந்தா ராவணேஸ்வரன், இப்ப திறந்து பார் அப்படிங்கிறான். திறந்து பார்த்தானா, எங்க இருக்க நீ, எங்க இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கிறானா. அதான் நன்னா உத்து பாரு கண்டுபிடி என் சொரூபத்தை அப்படிங்கிறானா. ஏன் இன்னும் சின்னதா பேட்டியோ, ஆமா ஆமா ரொம்ப சின்னதா தான் போயிருக்கேன், பாரு நன்னா உத்து பாரு, உன் மூஞ்சிக்கு நேர நேரம் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறான். ஆமா, ஏதோ பெரிய மரம் மாதிரி நிக்கிறது, மரம் தான் இருக்கு, மரத்துல ஒரு முட்டு இருக்கா, முட்டு இருக்கு, அந்த முட்டியாலேயே உன்னை ஒரு உதவ விட்டேன்னா போதும், அந்த முஷ்டி எனக்கு அது போதும் அப்படிங்கிறான். என்னது அது, உன்னோட கால் முட்டியா? ஆமா கால் முட்டி தான், மேல நிமிந்து பாருங்கிறானா. அப்படி நிமிந்து பார்த்தானா ராவணேஸ்வரன், இவன் 25 அவன் 125 நிக்கிறான், எங்க போறது அந்த மாதிரி 5 மடங்கு பெருசா அவன். அதை பார்த்து அசந்து போட்டானா, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இவன்ட்ட நமக்கு வேலைக்காகாது. அதனால உன்னோட சண்டை போடணும்னா எனக்கு ஈக்குவலாக நீ இருந்தால் தான் இனிமேல் சண்டை போடுவேன். இன்னமும் சொன்னியே உனக்கு ஈக்குவல் நான் கிடையாதுன்னு சொன்னியே, இப்போ எதுக்கு உன்னை உனக்கு ஈக்குவலாக என்ன வர சொல்கிற அப்படின்னு கேட்குறானா. உடனே வாலி அதெல்லாம் கிடக்கட்டும், சண்டை போடுறதும் வந்துட்டியே, நான் சண்டை போட்டுக்கிறேன், எப்படி சண்டை போடணும் எனக்கு தெரியும் அப்படின்னானா. அப்படி வாழால் அவனை சுத்தின்றானா, பறந்து போயிட்டான் ஆற்றுக்கு. ஆற்றுக்கு போயின்னு இருக்கான், தர தரன்னு பின்னாடி இவனு மூச்சு முட்டுறது, காற்று முட்டுறது, மேகம் முட்டுறது, தட்டா தட்டான்னு மேகம் முட்டுறது. ஏன்னா கனமாக இருக்கும்னு மேகம்லாம், மழை பெய்யற மேகம்லாம் கனமாக இருக்கும், லேசாக இருந்தால் பரவாயில்ல. அதெல்லாம் இடிச்சு தள்ளி கீழெல்லாம் கீழே விழுந்து அப்படி மேலெல்லாம் அடிபட்டுண்டு ரத்த வளராக போகிறானா. அங்கேருந்து ஆற்றுக்குள்ளே போனோடனே அடித்தாரே அப்படின்னு கூப்பிட்றான். உடனே விழுந்தேஷம் நான் தான், என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு. உன் குழந்தைக்கு ஒரு பொம்மை கொண்டு வந்திருக்கேன் பாரு, வசதியான பொம்மை அப்படிங்கிறானா. அந்த தொட்டில அப்படியே அங்கே தொட்டில போய் பாருங்கிறானா. வாழை வாசல்லேருந்து உள்ளே விட்டுட்டான் வாழை, நேராக வாழை உள்ளே விட்டுட்டு தானும் உள்ளே நுழையிறான். அந்த தொட்டில போய் தொங்குறது வால் ஆட்டின்டே தொங்குறது, பச்சை தலைப்பு பூச்சி இப்படி ஆடின்னு இருக்கீங்க. அங்கதன் என்ன பண்றான், தட்டி தட்டி விளையாடுறானா, ஒவ்வொரு தலையா தட்டுறானா அங்கதன். அப்படி யா இது நல்லா இருக்கு, இந்த தலை நல்லா இருக்கு, இந்த தலை நல்லா இருக்கு, அப்பா எனக்கு இந்த தலை எனக்கு பிடிச்சு தெரியா பரிசு தெரியான்னு கேட்கறானா. ஐயோயோ ஐயோ வேண்டாம் ராவணா, எனக்கு வலிக்கும் உடம்பு வலிக்கும் அப்படின்னு கத்தின்றான். இது ஏதோ சொல்றதுப்பா, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அது ராட்சச பாசடா, உனக்கு புரியாது எனக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்றானா. அந்த ரீதியில பத்து தலை பூச்சி அங்க காமிச்சுட்டு இருக்க உட்காந்துட்டு இருக்க ஆட்டிண்டு, அது போட்ட உதையிலையும் ஒரு அங்கதனால இவனால சமாளிக்க முடியல. அங்கதன் எட்டி உதைக்கிறதும் அதை கிள்றதும் குத்தி விடுறதும் அதை அழகிறது பார்த்து ஓ கை தட்டி அப்படிதான் பண்ணும். குழந்தை என்ன பண்ணும், நம்ம சின்ன குழந்தை நம்மாத்திலேயே பாருங்க, வந்துன்னா வந்து வரும் பக்கத்துல வரும், நம்ம வந்து கண்ணாமூச்சி ஆடிண்டே இருப்போம், திடீர்னு வந்து கண்ணத்துல பதான்னு ஒரு அற விழும், அற விட்டோம் நிஜமாவே கண்ணில் தண்ணி வந்துடும், வேற வழி இல்லை, என்ன பண்றது குழந்தை அரிசித்த அதுக்காக போய் அழ முடியுமா என்ன வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அது இருந்தாலும் அதுக்கிட்ட அது ஒரு விளையாட்டா பண்ணி பார்ப்போம், பண்ணி பார்ப்போம். உடனே அது இந்த இன்னொரு கண்ணத்துல படான்னு அடிச்சு விடும். ஒரு கண்ணத்துல இருந்தா ஒழுங்கா இருந்துக்கலாமா, கேட்க மாட்டோம் நம்ம, நமக்கு பெரிய பெரியந்தன் சமாளிப்போம், உட்காந்து இன்னொரு கண்ணத்துல பலான்னு அடிச்சிடும். அந்த ரீதியில இங்க வந்து அங்கதன் அப்படி விளையாண்டுருக்கான, ரொம்ப சௌக்கியமா விளையாண்டுதானா. அப்புறம் கொஞ்சம் நினைச்சு ராவணேசன் எல்லாம் சாயங்காலம் ஆகாரம் எல்லாம் முடிச்சோன்னு ராவணேசன் அப்படி பந்தத்திலேருந்து அவுத்து விட்டு, இப்ப சொல்லு என்ன சண்டை போடுறியா என்ன பண்ற, இல்ல இல்ல நம்ம ரெண்டு பேரும் சக்கியமா இருப்போம், ஒழிஞ்சு போறது போ, உன்னோட சக்கியம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உனக்கு இன்னைக்காவும் உபயோகப்பட்டோம் அப்படியோப்பட்டோம், நீ சக்கியமா இருந்துக்கோ அப்படின்னாலான். நான் வந்தது வேற தேவ காரியத்துக்காக வந்திருக்கேன், என்ன பண்றது ஒன்றை போய் சக்கியம் வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு யோஜனை பண்றானா. சரி இன்னைக்கா இதுக்காக தேவைப்படும், அப்போ உனக்கு உபயோகப்படுத்திக்கிறேன், இப்போ போயிட்டு வான்னு விட்டுட்டானான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, பார்த்தான் ராவணம், என்னது இவன் தேவனா வந்திருக்கானா, இவன் இதுக்கு மேல விட்டா வேற யாரான்னு எதுக்காக உபயோகப்படுத்திப்பா. அதனால அடிக்கடி வந்து அவனுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டியதுதான், அங்கேருந்து யார் மூலமான இதான் கொடுத்து அனுப்புறது, இல்ல தான் அந்த பக்கம் வழியில போறானாலும் இறங்கி இந்த மாதிரி இந்த முத்தும் மணியும் வைரமும் நண்பொண்ணும் இந்த அவன் தாரைக்கு போட்டு அழகு பாடுறாங்கன்னா, நாங்கள் போய் சம்பாதிச்சுட்டு வந்தேன், இங்கே போய் அடிச்சுன்னு வந்தேன் உதச்சுன்னு வந்தேன் காமிச்சு கொடுப்பானா. அப்படி நிறையா இந்த மாதிரி எம்பெருமா என்ன பண்ணுறான், ராமாவதாரத்தில் இந்திரன் புத்திரனாக அந்த வாலிய வதம் செய்தான் எம்பெருமான் ராகவன், அது வந்து அவனுக்கு பழியா படுத்தான், இப்படி பண்ணானே அப்படின்னவுடனே கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்குறான் என்னென்ன, இந்திர புத்திரன் அர்ஜுனனை சக்கியம் வச்சுட்டான். அந்த ரீதியில் ஒரு இதுக்கு ஒன்று சரியாக போச்சுங்கிற ரீதியில், அப்புறம் இன்னொன்று பண்ணா என்னன்னா, சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான் அங்க சூரிய புத்திரன், இங்க என்ன பண்ணனா சூரிய புத்திரான கர்ணனை அப்படி கை கொண்டு விட்டானாம், கை கொண்டுதான் விட்டான். என்னன்னா அவனோட தபஸ் அப்படி, எம்பெருமான் பிரம்மாட்ட தபஸ் இருந்து சகசர வஜ்ஜா கவச்சனா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறானாம். சகசர வஜ்ஜமா கவச்சமா, எதுக்கு நம்ம தான் யோஜனையே பண்ண மாட்டேன், சரி கொடுத்துட்டே வச்சுக்கோ அப்படின்னு வச்சுட்டான். அதை வச்சு நரநாராயணன் என்றால் சண்டை போட்டு நான் சாகணும், அதுக்கேண்டா இவ்வளவு கவச்சம் இறக்கட்டுனே, அவளோட வலிமை எனக்கு தெரிய வேண்டாமா, அவளோட புஷ்டி எனக்கு தெரிய வேண்டாமா, அதை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறான். யுத்த பிட்சைய அனுபவிக்கணுமா, அப்படி ருச்சியா யுத்தத்துல அவனுக்கு அப்புறம் ருச்சியா, ஆனா பலிஷ்டான்னு தெரியும், அதனால முதலடியிலே விழுந்துட்டேன்னா அந்த ருச்சியை நான் எங்கேருந்து பாக்குறது. அதனால மகா உத்தமோத்தமர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவள் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவள்கிட்ட போய் சண்டை போடணும், நேரடியாக சண்டை போடணும், எனக்கு ஒண்டிதான் அந்த பெருமை இருக்கணும், வேற யாருக்கும் இருக்கப்படாது, அதுக்குதான் அப்படிலாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறானா. பிரம்மாவுக்கு பயந்து போயிட்டார், ஐயோ அப்படின்னு தெரிஞ்சா நான் என்ன பண்றேன்னு தெரியல. உடனே ஒரு செல்போன் எடுத்தார், கால் போட்டார், இங்கேருந்து நாராயணா நாராயணா நான் இந்த மாதிரி வரம் கொடுத்துட்டேன், நீ கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ, சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரா. அந்த ரீதியில எம்பெருமான், இதெல்லாம் சங்கல்ப விசேஷம்தான், ஒன்றும் பயப்பட வேண்டாம் பிரம்மரே, எல்லாம் தானே சரியா போடும், ஒன்றும் ஆகாது அப்படின்னா, இல்லை நரநாராயண்ட போய் சண்டை சண்டை போடட்டுமே பார்த்துக்கிட்டுமே அப்படின்ட்டாரான். இந்த மாதிரி 1000 வருஷங்கள் உட்கார்ந்துன்னு ஒவ்வொரு சட்டையா தீர தீர தீர தீர ஜெயிச்சிருந்தா கடைசி சட்டம் போது திருப்பி சூரியன்ட்ட போய் அடக்கலம் கேட்டானா, சூரியன் பார்த்தா பின்னாடி எதுக்காக உபயோகப்படுவான் அப்படின்னு முழுங்கிட்டானான். எம்பெருமான ஏமாத்துறோங்கிறதுக்காக முழுங்கிட்டான். அதனாலதான் கர்ணனை காப்பாற்ற முடியல. அப்பயே எம்பெருமான்ட்ட சொல்லி இந்த மாதிரி எங்கிட்ட இருக்கான், இவன் ரொம்ப அழகா இருக்கான், நன்னா இருக்கான், தேஜஸா இருக்கான்னு முழுங்கிட்டான். அதை டப்புன்னு அவன் ரொம்ப நன்னா இருக்கான், ரொம்ப நன்னா இருந்தாலும் உன்ட்ட அபசாரப்பட்டானே, சேர்த்துக்கிட்டோமா வேண்டாமா, நீ என்ன சொல்றேன்னு ஒரு வார்த்தை அவன் கேட்டிருந்தானே தெரிஞ்சு போயிருக்கும், காப்பாத்திருப்பான். அவன் என்ன பண்ணான், இவனை ஏமாத்தி முழுங்கிட்டானா, என்னைக்கு உபயோகப்படும் நமக்கு, எந்த விதத்துல உபயோகப்படும், முழுங்கிட்டானா. பெருமாள் இருக்கட்டும் போறது போ, என்கிட்ட தானே மறைக்கிறான், நான் ஒரு நாள் அவனை மறைப்பேன், அன்னைக்கு தெரியும் அவன் கதை அப்படிங்கிறாராம். அந்த ரீதியில எம்பெருமான் சக்கராயுதத்தால அதனாலதான் ஒரு நாள் அவனை மறைக்கிறான் சூரியனை. அந்த ஜெயத்ரதனை காமிக்க முடியல, போர்ல ஜெயத்ரதன் போய் ஒளிஞ்சுட்டான். ஏன்னா அபிமன்யு உள்ள நுழைச்சே அவன் தான் என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டான். இந்த பீமாதிகளால உள்ள நுழையவே முடியாது, ஜெயத்ரதனை இவன் யாராலும் ஜெயிக்க முடியாது அர்ஜுனனை தவிர அப்படின்னு. அர்ஜுனனை பீஷ்மர் 100 பக்கம் இழுத்துன்னு போயிட்டார். அதனால என்னாச்சு, இவன் 3 பேரால உள்ள போக முடியல. எல்லாரையும் ஜெயிச்சுன்னு உள்ள போனவன் உள்ள மகாராதர்களுக்கு முன்னாடி அவாலாலையும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியலையா. எந்த 7 மகாராதர்கள் தான், அந்த 7 மகாராதர்களும் அவனோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. கடைசியில் என்ன குயுக்தியால தான் அவனை ஜெயிச்சாலாம், பின்னாடி வந்து அடிச்சு அவனை ஜெயிச்சாலாம். அந்த ரீதியில அதே ரீதியை இங்க காமிச்சு கொடுக்குற கர்ணனுக்கும் என்னன்னா, பின்னாடி வந்து அடிச்சுங்கிற மாதிரி அவன்கிட்ட போய் இந்திரன் வந்து கர்ண அந்த கர்ணனோட கவச குண்டலங்கள்லாம் பிரார்த்திக்கிறான். ஏழ பிராமணா போய் இந்திரனுக்கு சூரியன் சொல்றான், ஏமாந்துடாத ஏமாந்துடாத, இந்திரனே வந்திருக்கான் அப்படின்னோடனே, யார் வந்தாலும் நான் என் தானத்தோட ஸ்திதியை நான் மாத்திக்க மாட்டேன், அது என்னோட சுபாவம், அதனால யாராவனா இருக்கட்டும் நான் கொடுத்துடுறேன், மேற்கொண்டு எம்பெருமான் இருக்கான், அது என்னோட தர்மம் என்னை காப்பாத்தும் அப்படிங்கிறான் கர்ணன். அந்த ரீதியில எம்பெருமான் தான் உபாசனை பண்ணிட்டு இருக்கான் சகசரவஜன். அந்த ரீதியில இப்படி கவச குண்டலங்களை ஒருத்த வாங்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த தாய் இவருக்கு காமிச்சு கொடுக்கறான் குந்திக்கு, கிருஷ்ணன் அவன் புள்ளதான் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறானா. ஐயோ இப்போ போய் சொல்றி, இப்போ போய் சொல்றி, என்ன வேற எப்போ சொல்லியிருந்தா சரியா இருக்குன்னு சொல்லு, என்ன பண்றது, முன்னாடி பிறந்தவன் நீ தான் டெஸ்ட் பண்ணி பார்த்த, டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி முன்னாடியே டெஸ்ட் பண்ணி பார்த்த, கன்னியா இருக்கச்சே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து கேட்குறியே, நான் என்ன பண்ண முடியும், அதனால இதெல்லாம் காலத்தின் விசேஷம், பார்த்துக்கலாம் ஏதோ நடக்கும். அவன்கிட்ட போய் நீ வரம் மட்டும் வாங்கிட்டா, ஒன்னு எங்க கூட ஒரு கோஷியில சேரு, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வரம் வாங்கிட்டு வா, இன்னொரு தடவை அந்த சக்திங்கிற ஆயுதத்தை அவன் பிரயோகம் பண்ண மாட்டேன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டான். அந்த ரீதியில அந்த ஆயுதம் ஒரு தடவை எடுத்தா போதும், அதை அடிக்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்துல இல்லையா. அந்த ரீதியில ஒரு தடவை வந்தது தலப்பாகையோட போச்சு. எம்பெருமான் கிருஷ்ணன் காலக்கீழ அமுத்தினா அவன் தலைக்கு குறி வச்சான் சல்லியன். அப்ப சொன்னான, நம்பாத தலையை மட்டும் நம்பின்னு இருக்காத, மார்ப குறிவை, ஒருவேளை மார்பு தவறி எடுத்தா தலை போயிடும், நமக்கு நிச்சயம் அவன் வேணும், அப்பதான் ஜெயிக்க முடியும் சொல்றான், சொல்லி கொடுக்கறான் சல்யன். அப்படி வந்து அவனுக்கு சொன்னதை கேட்கல, இல்ல என்னோட குறி மேல எனக்கு நம்பிக்கை உண்டு, நான் கரெக்டா குறி பார்த்து அடிப்பேன். அவன் சொல்ற சல்யன் சொல்றானா, உனக்கு தெரியல அங்க யாருக்கு சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியல, போக போக புரியும் அப்படின்னு சொன்னானான் சல்யன். அந்த மாதிரியே நடந்தது. அந்த சமயத்தை சல்யன் நான் சொல்லியும் கேட்கலையேன்னு அப்பதான் கிருஷ்ணன் அவனுக்கு புத்தியை கொடுக்குறான். என்னன்னா, எப்படி நான் உனக்கு ஹிதம் பண்ண போறேன், நான் என்ன பண்றது, துரியோதனோட சேர்ந்தாச்சே அப்படிங்கிறானா, காலம் வரைச்சே ஞாபகப்படுத்துறேங்கிறானா. இப்ப சொன்னதை கேட்கலையோனோ அங்கேருந்து சொல்றானா, நீ சொன்னதை கேட்கலையோனோ இன்னும் ஏன் தேர்ல உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்கறானா கிருஷ்ணன். நீ சொன்னதை கேட்கல, உனக்கு ரோஷமே இல்லையா, அவன் போய் அவன் சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிறானா. உடனே அவனுக்கு ரோஷம் வந்துடுது, ஏன்னா அவன் பெரிய மகாராஜா, அவன் மகாரதர்கள் ஒத்தனும் சல்லியன், அவனை போய் சாரதியா போட்டிருக்கான், அதுவே அவனுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு. சொன்னதையும் கேட்கல துரியோதன் சொன்னதுதான் கேட்டான், அது வேற வேற வழி கிடையாது, இதான் சமயம் பார்த்தான், என்ன அவகௌரவப்படுத்திட்டான் சொல்லி வெளியே இறங்கி போயிட்டானான். சாரதி இல்ல, சாரதி இல்லாத சமயம் பார்த்து தேர் கூழ உள்ள இறங்கிடுத்து அந்த சமயத்தை அந்த கிருஷ்ணன் உபயோகப்படுத்தினான். அந்த ரீதியில அந்த மாதிரி அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து இப்படி சகசர வஜனா இருந்து எம்பெருமான் அந்த எம்பெருமான்ட்டு அடைக்கலம் கேட்டான் கடைசியில. என்னன்னா, அவ நான் பண்ண தர்மங்கள்லாம் என்ன காப்பாத்தாதா அப்படின்னு கேட்டானாம். அந்த சமயத்துல தர்ம தேவதை நேரம் வந்துட்டான், இருக்கேன்டாப்பா, ஆனா இதுல இருந்து என்ன காப்பாற்ற முடியாது, உன் உசுறு போகவே போகாதுங்கிறனா. ஐயோ, இதுதான் உன்னோட தர்ம தேவ லட்சணமா? அப்படியா, இத கூட யாராவது ஒருத்தர் வாங்கிட்டானா நான் கொடுக்க தயாரா இருக்கேனே அப்படின்னு பிரார்த்திச்சுட்டானாம். அப்படி எம்பெருமானே எனக்கு காட்சி கொடுவும் கேக்குறான். அந்த சமயத்துல கிருஷ்ணன் உடனே அதுக்கு மேல தேர்த்தட்டுல இருக்காம இறங்கி வந்து பிராமண வேஷம் போட்டு அவன்கிட்ட வந்து தானம் கேட்கறானாம். தானம் கொடு கர்ணா, தானம் கொடு அப்படின்னு. இந்த ஸ்திதியில வந்து தானம் கேட்கிறீரே, நான் என்னத்த கவச குண்டலத்தை இருந்தேன், மார்பு கவசத்தை இருந்தேன், நான் இழந்ததெல்லாம் நிறைய, என்னோடு உடலோடு இருக்கிற அத்தனையும் நான் இழந்துட்டேன், இப்போ உங்களுக்கு உசந்ததான ஒரு பரிசில் நான் எப்படி தர முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கிறானாம். என்னை இந்த க்ஷணத்திலையும் இல்லேன்னு சொல்லாம ஒரு தானத்தை கேட்டீரானால் நீர் நூடூடி நன்றா உமக்கு கெட்ட பேர் இல்லாம நல்ல ஸ்திதி கிடைக்கணும், கிருஷ்ணனுக்கு வேணும். ஏன்னா நிறைய கெட்ட பேர் எடுத்துன்னு போயிட்டு இருக்கான், நிறைய பேர் வைத்தரசில் கொட்டின்னு இருக்கான், அதெல்லாம் தீரணுமே, அந்த ஆத்மாவோட இங்க ஆசீர்வாதம் கிடைக்கிறது தான் கிருஷ்ணன். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், உன்னோட இந்த புண்ணிய பலன்லாம் கூடு, நிறைய தானம் பண்ணியிருக்கியோ அந்த புண்ணிய பலன் நீ யாருக்கும் கொடுக்கல, அத புண்ணிய பலனை கொடு, அதுதான் இப்ப உன்னை காப்பாத்தின்னு இருக்கு. அந்த புண்ணிய பலனை வச்சு நான் நன்னா இருப்பேன், லைஃப் லாங் நன்னா செட்டில் ஆயிடுவேன் அப்படிங்கிறானா. உடனே ஒரு சந்தோஷம் வந்தது, ஆஹா எனக்கு இல்லேன்னு சொல்லி சொல்லாம வா கேட்டியேன்னு சொல்லி தன்னோட மார்பு ரத்தத்தையே பலந்து சத்திரியன் இல்லையா பயப்பட மாட்டான் இருக்கும் அப்படின்னு அம்பு எடுத்து குருதியை எடுத்து அவனுக்கு தானம் பண்றானான். தானம் பண்ணோன்னு அப்படியே ஞான விகாசம் எம்பெருமான் சங்க சக்கர கதாதாரியா அப்படி காட்சி கொடுக்குறானான். மாதவா கேசவா இப்படி வசத்தியான ஒரு ஸ்திதிய அந்திம ஸ்மரணத்துல கொடுத்தியே, யாருக்கு இந்த மாதிரி கிடைக்கும்? எனக்கு எனக்கு கிடைச்ச மாதிரி வேற யாருக்கும் கிடைக்கும், இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்காதுன்னா. அப்படியே விமானம் வந்தது, அந்த மேல் லோகத்திலேருந்து வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்தது. அந்த விமானத்துல ஏத்தி அம்சானா எம்பெருமான் கண்ணெதிர்க்க போன சோதி அது, அந்த வசத்தியான ஆத்மா அது. அந்த ரீதியில குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்ன பண்ணான், அங்க வந்து இந்திரபுத்திரன சுக்ரீவனை அப்படி வசதியா உக்காத்தி வச்சான், இங்க இந்திரபுத்திரன இந்த கர்ணனை அடிச்சானான். அந்த ரீதியில அர்ஜுன பக்கத்துல சக்கியமா வச்சிருந்தான், சூரியனை அப்படி சூரியபுத்திரன கர்ணன் அடிச்சானாம். அந்த ரீதியில ரெண்டாவது குறை இருக்கு, என்ன என்ன, முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்தான், அரக்கர் மன்னோர் தன்னை வாலியினால் மனமுனைத்து அவனே பின்னோர் தூதன் ஆதி மன்னர்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என்றான் எவ்வுள் கிடந்தானே. முன்னோர் தூது வானரத்தின் வாயில், முன்ன தாயாருக்காக தூது விட்டான், தூது விடுறச்சு என்ன ஆச்சு அப்படின்னா, தாயாரை பார்க்க நேர போக வேண்டாமோ, தன்னோட பாரியா இல்லையா, பாரியார் எங்க இருக்கான்னு அப்படி தேட வேண்டியது பர்த்தாவோட கடமை இல்லையா, அந்த கடமையிலேருந்து வழுவி இப்படி ஆஞ்சனே என்கிற ஒரு குரங்கு அமிச்சு விட்டான். அந்த ஸ்திதி என்ன ஆச்சுன்னா, போயும் போயும் ஒரு குரங்கு அமிச்சானே குரங்கு அமிச்சானேன்னு நான் அந்த பாவத்தை தீக்கிறதுக்கு தான் என்ன பண்ணானா, இந்த கிருஷ்ணனா வந்த சமயத்துல தான் நடந்து போய் தூதுக்கு போனானா. அன்னைக்கு அவன் போனா இன்னைக்கு நான் தூது போறேன், அன்னைக்கு அவன் போனது தாயாருக்கா போனான், இவன் இன்னைக்கு நரனுக்கா போயின் இருக்கான். இப்படி நாராயணர்கான் எம்பெருமா என்ன பண்றானா, நரனுக்கா போய் நிக்கிறான், தாழ்மையான செயல். அப்படி அம்மாக்காக இன்னைக்கு போயிருக்கணும், அன்னைக்கு அவ வைத்திரசில கொட்டுந்தேனே, நான் இன்னும் தாழ போனாதான் சரியா இருக்கணும், அப்படி தாழ போய் அதுவும் விதுரன் குடிசையில போய் ஆகாரத்தை சாப்பிட்டாராம் எம்பெருமான். அப்படி அப்படி தானே தூதுவனா இருந்து எம்பெருமான் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு ஒருவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்ற ரீதியில சீதை சிறையந்தால் ஏற்றத்தை இங்க காமிச்சு கொடுத்து அந்த ரீதியில எம்பெருமானே எங்களுக்கு இந்த ரீதி உசத்தியான ஒரு பத்ததி மோட்சங்கிற அந்த சிதியை எங்களுக்கு கொடுன்னு கேட்கிறாராம். என்னன்னா இவாளோட சிதியை காமிச்சு கொடுக்கிறார் தாயார் இந்த திருப்பாவையில, என்னன்னா தனக்கு ஒன்றும் தெரியாது என தாழ்த்தி பேசுவது, அது முதல் குணம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்துன்னு. எனக்கு ஞானம் பெற யோகியதையிலே என்று அறிவித்தலாம், நாங்கள் என்ன சீதா மாதிரி தான் தபசா பண்ணிட்டு இருந்தோம், திருக்காலம் சந்தியானம் பண்ணிட்டு இருந்தேன், அந்த அளவுக்கு நாங்க கார்கி மைத்ரேயி மாதிரியா இருந்தோம், காமிச்சு கொடுக்கறாளாம். பகவானை உயர்த்தி பேசி உறவு கொள்வது உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு அப்படி உறவு கொண்டாடுறதாம். அப்புறம் பரமாத்ம ஜீவா பிணைப்பை உறுதி சொல்லு உறுதி செய்வதாம். எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் அப்படின்னு பகவானுக்கு கோபிக்காமல் இருந்து அவன் அனுகிரகத்தை கோருவதாம். அப்படி எம்பமான் திருவடி வாசல்ல நின்று, அப்பா அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்தை எங்களை தான் பெருசான வச்சுருக்கான், சிறுபேழ் அழைத்தனவும் சீரிய அருளாதேன்னு அப்படி கேட்டு இருக்கலாம். அந்த ரீதியில கடைசியா கேட்கிறா, என்ன கேட்கிறா அப்படின்னா, உந்தன்னை உன்னையே தான் அங்க உந்தன்னை பெருவி விருந்தனை, நீ எனக்கு வந்தேன்னா எங்களுக்கு அது போதும், ஜென்ம சாப்பிலையும் கிடைச்சிருவோம். இந்த தாத்பரியத்தை காமிச்சு கொடுக்கறாளாம். இந்த அறுவகை சாரந்தான் இந்த திருப்பாவையோட ஜீவன் என்பதாக காமிச்சு கொடுக்கறாளாம். சித் அசித் ஈஸ்வரன் என மூணு தத்துவங்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்துல, பரமாத்மா ஜீவாத்மா என ரெண்டு விசிஷ்டமான பேதம் ரெண்டுத்தையும் பாஷ்யக்காரர் காமிச்சு கொடுக்கிறா நமக்கு. அப்படி ஜீவாத்மா கர்மாகன வசியனாக இருந்து கர்மத்தை சாப்பிட்டுட்டு ஜீவிச்சுருக்கான், பரமாத்மா ஆனந்தமயன். அப்படி பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படி ஜீவிச்சுருக்கானாம். அப்படி ஞானேந்திரியங்கள் ஐந்து, கண் காது மூக்கு நாக்கு சரீரம் என்பதாக ஐந்து ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் ஐந்து, வாக்கு கை கால் அப்படி யோனிங்கிற மாதிரி பிருஷ்டபாகம் என்பதால இந்த ஐந்து பாகங்களும், இதுக்கு இந்த பத்து இந்திரியங்களுக்கு மேல் பதினோராவது இந்திரியமாக மனசுன்னு ஒன்று இருக்கு. இந்த மனசு தான், இந்த மனசுக்கு தான் என்ன சொல்றாங்க, இந்த தசேந்திரியத்தை கை கொண்டு அதை நிர்வாகம் பண்ண தெரிந்தால் இந்த ஜீவாத்மா நிச்சயம் கடைத்தேரும் அப்படிங்கிறாராம். பக்தர் முக்தர் நித்தியன்னு மூணு காமிச்சு கொடுக்குறா. பக்தர்னா இந்த சம்சார சாகத்துல சுழல்ற நம்மளெல்லாம் சொல்ற, முக்தர்னா சம்சார பதம் நீங்கி எப்படி ஆச்சாரியின் வாரத்துல பரசமர்ப்பணம் பண்ணாலோ அவெல்லாம் காமிக்கிறாளாம். நித்தியன்னா நித்திய சூரியர்கள் கருத்மான் பார்த்துட்டு இருக்கோம், அந்த ரீதியில சேனை முதலிகள் அந்த ரீதியில இருக்கவாலாம் நித்தியர்கள். எம்பெருமானுக்கு தாசபுத்திரர்களாகும். ஆச்சாரியின் இடத்தில் பஞ்ச சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இப்படி பரசமர்ப்பணம் பண்ணிட்டு ஆத்ம பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி ஆத்ம ஞானம் பெற்று பரசமர்ப்பணம் கை கொண்டு ஆச்சாரியின் திருவடிவாரத்தை அடைந்து அப்படி அஷ்டாசனம் துவயம் சர்மஸ்லோகம் என்பதான மூன்று மந்திராத்தங்களையும் ரசாத்தமாக தெரிந்து கொண்டால் ஆச்சாரியின் சுவாமி தேசியன் காமிக்கிறார், நின்னருளும் கதியின்றி மற்றின்றிலேன் நெடுங்காலம் பயிற்சியை நிலைகிழந்தேன், உன் அருளுக்கு இனிதானே நிலை உகந்தேன், உன் சரணைய சனன்று துணிவு பூண்டேன், மண்ணிருளா நின்ற நிலை எமக்கு தீர்த்து வானவதம் வாஷத வலித்தேன், என்னை இன்னருளான எமக்கோ பரமேற்றாமல் எந்திரமால் அடைக்கலம் கொள் என்னையே என்கிற ரீதியில் இப்படி எம்பெருமான் கை கொள்வார். இந்த திருப்பாவ மூலமா காமிச்சு கொடுக்கிறாள். அந்த ரீதியில மூன்றீபுரம் இன்னும் அந்த ஆசிரமத்துல ஆசிரம பத்ததியில வரிசையா பார்த்துட்டு வந்தோம். பெரியாண்டவன் என்பதாக, பெரியாண்டவனுக்கு அப்புறம் மன்னார்குடி ஆண்டவன் என்பதாக எழுதியிருந்தார். அஷ்டாட்சரத்துல கோடி ஜபம் எத்தனை கோடி பண்ணாருங்கிறதே கணக்கு தெரியாராம். ஏன்னா அடிக்கடி ததியாராதனை பண்ணுவாலும், அடிக்கடி ததியாராதனை பண்றார் அப்படின்னா அடிக்கடி இந்த கோடியை பூர்த்தி பண்றார் என்பதாக அர்த்தம். ஒரு கோடி ஜபம் பூர்த்தி பண்ணா அதுக்கு பலன், அது பலன் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி ததியாராதனை விசேஷ ததியாராதனை ஏற்பாடு பண்ணுவான். அந்த மாதிரி நிறைய கோடிகள் சம்பாதித்தவராம். அப்பேற்பட்ட அனுஷ்டாதாவா இருந்தவர், வைராக்கிய சீலரா இருந்தார். அவெல்லாம் சிஷியர்கள்லாம் வந்து பணம்லாம் சமர்ப்பிக்க வருவானாம். யார் வந்தாலும் ஒவ்வொரு பிறையில வச்சுட்டு போயிட்டு சொல்லுவாராம். அந்தந்த பிறையில அப்படியே இருக்கும். திருநட்சத்திரம் கைங்கிறன் வந்து வரவாலை கூட்டி இதை வச்சுன்னு சதியாராதனை பண்ணு, இந்த பணத்தை எடுத்துன்னு போய் சாமான்லாம் வாங்கி போட்டு ஒன்னால முடிஞ்சதை பண்ணு, நான் சன்னியாசி எனக்கு ஒன்றும் பண்ண தெரியாது அப்படின்னு சிஷியர்களை கூட்டி வச்சு அப்படி ததியாராதனெல்லாம் பண்ண காலமா ஒரு காலம் அது. அப்படி வைராக்கிய நிஷ்டராக எழுந்தார். அதன் பிறகு வெண்ணாத்தங்கரை ஆண்டு என்பதாக சீனிவாச மகாதேசகன் எழுந்தார். மூன்று வேதத்திலும் அப்படி வாத்தியாராக இருந்து உபாத்தியாயம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திதி உண்டாம். ஏதாவது ஆச்சார அனுஷ்டானத்திலையும் தர்மசாஸ்திரங்களையும் அப்படி சந்தேகம் வந்தால் அவரை வந்து கேட்பாலாம். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் தபோனிஷரா எழுதியிருந்தார். அவரும் 85-87 திருநட்சத்திரம் வரை எழுதியிருந்தார். நன்னா அவரது காலத்தில் தான் செம்பரை ஆண்டவன் மகனியர் அப்படி மகா தபஸ்வியா எழுதியிருந்தார். அவரோட அந்திம ஸ்மரணம் சுவாமி அடிக்கடி போய் அங்கே போய் அவருக்கு அந்த கடைசி காலத்தில் சுசுரூஷம் எல்லாம் பண்ணுவாராம். என்ன அப்படின்னா, ஒரு சன்னியாசி இன்னொரு சன்னியாசி என்ன சுசுரூஷம் பண்ணுறது அப்படின்னா, அவருக்கு நாடி பிடிச்சி பார்த்து, இன்னைக்கு நம்ம பார்க்குறோமே நம்ம ஸ்ரீமுஷ்ணு ஆண்டவன், யார் வந்தாலும் என்ன கேட்டாலும் அவருக்கு எதாவது உடம்பு முதல்ல உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் உடனே ஒரு மருந்து சொல்வார். இந்த மருந்து கேட்கலன்னா இன்னொருத்தர் வந்தோம்னா அந்த மருந்து கேட்டு நம்மளை கேட்பார். நம்ம நினச்சிட்டு போவோம் இவருக்கு தெரியாது, இன்னொன்று நமக்கு அது கேட்கல, இதை போய் ஆச்சாண்டியும் போய் சொல்ல அபச்சாரப்படுவானே, வேண்டாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், நம்ம ஏதோ மெடிசன் சாப்பிட்டு தீர்த்துப்போம், ஐயோ பாவம் இவர்கிட்ட போய் திருப்பி தீர்த்து தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு வச்சுன்னு பேசிட்டு இருப்போம். ரெண்டா போன தடவை உனக்கு அந்த மருந்து கொடுத்தேன் சரியா போச்சா, எப்படி கைப்பக்கம் எப்படி இருந்தது, இன்னும் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாகும். எந்த ஜென்மாந்தனும் எப்பயோ சொன்னது எப்படி ஞாபகம் இருக்கும், அவ்வளவு ஞாபக சக்தியோட அதான் ஆச்சாரிய குண சீலர் அப்படின்னா வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்கள் செல்லும் சொல்லலாம் இல்லையா, மடியை போய் தொட்டா போதும் கோபாலனுக்கா பால் கறக்குமா, அந்த மாதிரி அவரை போய் சேவிச்சா போதும் ஆத்மா, அந்த வாத்சல்யம் இருக்கே இந்த சேத்தனர்கள்ட்ட இருக்க வாத்சல்யம் இருக்கே, தன்னுடைய சொந்த பந்தத்தை திறந்து வந்து இத்தனை பேரும் மண்ணு மனை தருவாய்னு ஆழ்வார் எப்படி காமிச்சு கொடுத்தாலோ, இத்தனை பேரும் எனக்கு உறவு உற்றார்கள் எனக்கு இங்கில்ல யாரும் என்ன, முதல்ல ஞானத்தினால உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் என்ன என்னன்னு எல்லாம் சிஷ்ய கோடிகள் ஆயிட்டா, எல்லாம் சேத்தனர்கள் என்னோட சிஷ்யர்கள், இவ்வாறு சம்ரட்சம் ஆச்சாரம் நடக்கிறது தானே. அந்த ரீதியில இந்த வெண்ணாத்தங்கரை ஆண்டு என்ன பண்ணுவேன், இந்த அந்திமஸ்மரத்தின் போது அந்திம காலத்தில் சுவாமியை போய் அடிக்கடி போய் பச்சரையெல்லாம் பறித்து அரிச்சு கொடுத்து அப்படி வைத்தியம்லாம் பார்க்குற ஒரு பெரிய ஸ்திதியாம், அப்படி மகானுபாவராக நிறைய காரியம் பண்ணியிருக்கார். அவர் ரெண்டு பேருக்குள்ள சக்கியம் உண்டு எப்பொழுதுமே, ஏன்னா ரெண்டு பேருமே அந்த சாமசாக்கர் ரெண்டு பேருமே, அதனால அவருக்கு ரொம்ப இஷ்டம் உண்டாம் இவர் மேலே. அதோடு இல்லாமல் தன்னோட வயோ விருத்தத்தில் ஒரு சாக்கை இந்த இதில் சொல்லிக்கணும், முழுசாக சொல்லிக்கணும்னு அவ்வளோ விருத்தமா, சுவாமியும் தேவல் நிஷ்டராக இருக்கீர், ஏற்கனவே பெரிய ஆச்சாரியனாக எழுதிருக்கீர், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் இல்லை நீ நல்ல பெரிய வாத்தியாராக இருக்கீர், நன்னா கனம் சொல்றீர், அதை எல்லாம் சொல்றா கனம் சொல்றா கனம் சொல்றான்னு எனக்கு ஒரு சாக்கை சொல்லி கொடுத்து அந்த ஒரு சாக்கைக்கு உண்டான கனமும் சொல்லி தரணும். எத்தனை திரு நிஷத்துக்கு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், ஐயோ சின்னவாள்கிட்ட போய் சொல்லிக்கிறதா, யாரும் பார்த்தா எதாவது நினைப்பால கதை வேற சாத்தின்னு பண்ணுவான், அப்படியே இருந்தாலும் தெரிஞ்சு போச்சுன்னு நிறுத்திடுவான் நம்ம ரெண்டு பேரும். அதுக்கு மேல இந்த அதிகரிக்கிற சமாச்சாரமே நம்மகிட்ட இருக்காது, ஏன்னா வெக்கம் மானம் இதெல்லாம் நமக்கு உண்டு என்னைக்குமே, ஞானத்தை அதிகரிக்கிறதுக்கு எனவே வெக்கம் பார்க்கக்கூடாது. அந்த ரீதியில செம்பரை ஆண்டவன் தன்னோட அந்த வயோவிருத்த காலத்திலையும் உட்காந்துட்டு இந்த வருஷம் சந்தை சொல்லணும்னு சொல்லி சந்தை சொல்லி வச்சு திருப்பி கேட்டு சரியா இருக்காங்கன்னு சொல்லி அப்பா அப்படியும் திருப்தியா போச்சான். ஏன்னா சாமசாக்கையா வந்து வேதத்தியனம் இல்லையான்னு ஒரு பேச்சு வந்திருக்கக்கூடாது பாருங்க நாளைக்கு அப்படின்னு சாச்சாராம், எப்படி இருக்கு பாத்துக்கோ. அப்படி தபோனிஷ்டராக இருந்தவருக்கு அப்படி ஒரு தானும் ஒரு இதுவாக அதிகாரியாக இருக்கணுங்கிறது ஒரு விசேஷமாக, அது பிரம்ம நிஷ்டர். அவருக்கு தான் வைத்தியம் பார்த்துட்டுருக்கார், வைத்தியம் பார்க்கச்சு என்ன ஆச்சுன்னா அந்த காலகட்டத்தில் அவருக்கு ரொம்ப இது அந்திம ஸ்மிருதின்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் பேடத்தை அலங்கரிக்க மனுஷா இல்லை ரொம்ப சிரமப்படுறேன்னா அப்படின்னு சாட்சியாச்சான். அந்தரங்கமாக சாதிச்சதுனால பின்னாத்தங்கிறான சாட்சியாச்சான், உங்கள் திருவள்ளம் என்னன்னு சொல்கிறது அதுதான் இங்க நடக்கணும், பெரியாண்டவன் சன்னதி இங்க ஆச்சாரியன் யார நியமிக்கிறானோ அவா தானே வரணும் அப்படின்னு, இல்ல இல்ல நான் நினைச்சவளோ யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறா, என்ன பண்றது எல்லாரும் பெரிய பெரிய குவாலிஃபிகேஷனா கேட்கறா, அப்படியே இருந்திருக்கான் எல்லாம் பெரிய பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் வந்து நிக்கிறா, அது வேணும் இது வேணுங்கிறா, ஆனா எனக்கு ஒருத்தரை தான் மனசுல பிடிச்சிருக்கு. ஏன்னா ஆச்சாரிய பத்ததிக்கு வரவா ஹிதத்தை போதிக்கணும் அப்படின்னு சொல்லுவான், ஆச்சாரிய பத்ததிக்கு வரவா ஹிதத்தை போதிக்கணும், அதோட ஹிதமாவும் நடந்துக்கணும், தான் இருக்கிற பீடத்துக்கு விசுவாசமா இருக்கணும், அதோட இல்லாம இந்த சம்பிரதாயத்துல ஊத்தமுடையவாளா இருக்கணும், அவாதான் சேத்தனர்களை ரஷணம் பண்ண முடியும். பெரிய எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டான் ஞானிங்கிறதுனால அவனால சம்ரட்சணம் பண்ண முடியாது. அந்த ரீதியில் ஏன்னா பாஷ்யக்கார சுத்தி அத்தனை பேர் ஞானிகள் தான், ஆனா பாஷ்யக்கார் ஒருத்தர் தான் ஆச்சாரியம், பாஷ்யக்காரோட வயசுலையும் பெரியவா எல்லாரும், ஞானத்திலையும் பெரியவா அத்தனை பேரும், யாரும் குறைவு கிடையாது. அந்த ரீதியில அப்புறம் தெம்பரை ஆண்டவன் சாட்சியாச்சான், உள்ள கிடக்கைய இந்த மாதிரி இந்த கண்ணன் தான் நன்னா உபன்யாசம் பண்றேர், அவரை தான் வச்சுக்கணும் ஆசையா இருக்கு, என்ன பண்றது, திராவிட வேதசாகரம்னு பிரபந்தத்தில் அதிகாரியவர் அப்படின்னு சொல்றா, இதெல்லாம் கூட ஒரு விருத்தியா சொல்றா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசே கேட்கல எனக்கு அப்படின்னு, சின்ன வயசா இருக்கு அது வேற சொல்றா, என்ன சின்ன வயசு அவருக்கு அப்பயே 55 தனுஷத்தம் கிட்டத்தட்ட முன்னாடியே ஏழ்டர் 55 தனுஷத்துல ஏழ்டர் 55 தனுஷத்திரமோ சின்ன வயசுன்னு வேற சொல்றார். அப்படின்னா தேவர் அதிகரிச்சது கரெக்டா தான் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா சம்பிரதாய சம்ரட்சணம் பண்ணும் சின்ன வயசா இருந்தாலும் அப்படி எல்லா தேசத்துக்கும் அப்படி எழுந்தொருளி சம்ரட்சணம் பண்ணணும். இப்ப தேவர் நோவு சாத்தின்றது ரொம்ப சமப்படுறதான எழுந்தொருளுக்கு முடியாம அந்த மாதிரி சின்னவாளா தேர்ந்தெடுத்து தப்பு கிடையாது. அப்படின்னா தப்பு கிடையாது, நம்ம சொல்ல யார் கேட்கறா, நான் ஏதோ வயோவிருத்தனா படுத்துட்டு இருக்கேன், யார் கேட்கறது அப்படின்னா இது யார் கேட்கறது என்ன, பீட நியமனம் தான் முக்கியம் நமக்கு அப்படின்னா இவா பேசுறதுக்கு சமயம் நேரம் அந்த சுவாமி எழுந்துருளையாச்சு. பெரிய உபன்யாசகர் அந்த காலத்துல தான் கார் வர ஆரம்பிச்சுது, கார் வந்த புதுசு தான் அது. அப்பெல்லாம் அம்பாசடர் கார்னா எல்லாம் அம்பாசடர் கார் ஒரு தெருக்கு வந்துனாவே தெருவில் இருக்கிறத கௌரவப்படுவான். நம்ம தெருக்கு அம்பாசடர் கார் வந்துருக்கு, நம்ம தெருக்கு அம்பாசடர் கார் வந்துருக்கு அப்படி கௌரவப்படுவான். அப்படி ஒரு காரியம், அதெல்லாம் ஒரு காலம் அது. அந்த மாதிரி அம்பாசடர் கார்ல போய் தான் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். உபன்யாசம் தெருக்குடந்தை ஊரா உனக்காட்பட்டம் இன்னும் உழல் வேணும் சம்பிரதாயம் சொல்லித்தான். உனக்காட்பட்டம் நீ கிடைச்சும் நாம உழல்றேனே அப்படின்னு அந்த ரீதியில சம்பிரதாயம் காமிச்சு கொடுக்கிறாரா வெண்ணாத்தங்கரையாண்டவன். மகனியரா எழுதிருக்கார். இதெல்லாம் யார் என்ன சொல்றது வேண்டிக்கிறதுக்கு, ஆச்சாரியன் நியமிச்சா அடுத்த பீடம் ஆச்சாரியன் தான். நீ ஆச்சாரியப்படைய நியமித்துக்கு வேற யாருக்கு அதிகாரம் உண்டு? பெரியாண்டவன் சன்னதியில எல்லாம் சந்தேகம் கிடையாது, சுவாமி நியமிச்சாச்சு இந்த மாதிரி ஸ்திதி அப்படின்னாரான். ஐயோ எனக்கு அவ்வளவு குணபூர்த்தி எல்லாம் கிடையாது, நான் அவள ஞானபூர்த்தி இல்லவனு நம்மள இருந்து. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், எப்ப வரணும்னு சொல்லுங்க, நாள் பார்த்து சொல்றேன் விருகிறேன். எல்லாருக்கும் நாம் பத்திரிகை வேற அடிச்சு கொடுக்கணும், நம்மள இருந்து அப்படித்தான் சொல்லுவோம். சொல்லிட்டான உடனே அவர் சந்தோஷம் வந்துடும், சரி நமக்கும் பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு தோணி போறோம். அங்க அவர் ரொம்ப தாழ்மையின் நெல்லைக்கு சென்றாராம். என்னன்னா எனக்கு அவ்வளவு தூரம் எல்லாம் குணபூர்த்தி, என்ன குணம் வேணும் சுவாமி, இன்னும் என்ன குணம் வேணும், ஆச்சாரியன் பக்கல்ல வந்து நிற்கிறீர், ஆச்சாரனுக்கு நோவு சாத்தி இருக்குன்னு வந்திருக்கிறேன், இதை விட வேற என்ன வேணும் குணபூர்த்தி அப்படின்னாராம். இல்ல எனக்கு ஆச்சாரனுக்கு கைங்கரி மன்னத்துக்கு தான் நான் வந்தேன், வேற ஏதாவது ஏதோ சொல்றேன், அதெல்லாம் சரியா இருக்குமா தெரியல, வெளியெல்லாம் வேற மாதிரி சொல்றாரு. அவ என்ன சொல்றதுக்கும் ஆச்சாரியப்பட நிர்ணயம் பண்றதுதான் தேவல் தான். அடுத்தது ஒரு வாரம் நாழி தரும், ஏன்னா அதுக்கு மேல தாங்காதீங்க, சீத்தை மாதிரி எம்பெருமான்கிட்ட எழுந்துருவா, அதனால நீ ராமனா வரணும், உங்க பேர் கண்ணன் இல்லைன்னுமே ராமனா உள்ள வரணும்னாலும் அந்த மாதிரி வந்துட்டார். ராமானுஜனா தான் எழுந்தார், அந்த ரீதியில ராமனா உள்ள எழுத்தார். அந்த ரீதியில சுவாமி வேதாந்த ராமானுஜன் என்பதாக அப்படி உள்ள எழுந்தாராம். அந்த ரீதியில உடனே மூணாவது நாளே சுவாமி எழுதியாச்சு. அதான் விஷயம், ஒரு வாரம் நாளி சொன்னது போக நம்மளா இருந்தா ஒரு வாரம் நாளி இன்னொரு 10 நாள் கிடைக்குமா, இன்னொரு 15 நாள் கிடைக்குமா பார்த்துட்டு இருப்போம். மூணாவது நாள் ஆச்சாரிய நியமனம், அதை உள்ளங்கனம் பண்ண முடியாது, என்னால நேரம் வந்துட்டேன் அப்படின்னு சாட்சியாரம். தெம்பரையாண்டவன் கண்ணெதிர்க்கியே சந்நியஸ்த பிரயோகமாயி வர அப்படி அந்த இடத்துல வசத்தியா, அப்பதான் அவருக்கு நிஷ்டையில ரொம்ப திருப்தி வந்துதான். அவர் என்ன பீடத்தில் எழுதுக்கிட்டு ஒரு நாள் தள்ளி அப்புறம் அன்னைக்கே திருநாடங்கள் வச்சா அது நன்னா இருக்காதுங்கிறதுக்கு மறுநாள் தள்ளி எப்படி இருக்கு, நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம், கேட்ட மாத்திரத்தை ஆன்றுவோம் டப்புன்னு ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை கேட்டா. அப்படி இல்லையா, சம்பிரதாயத்தை நிர்தாரணம் பண்ணணும்னு அப்படி இருந்திருக்கலாம். அந்த ரீதியில பெண்ணாத்தங்கரையாண்டவன் எழுந்தான். அதுக்கப்புறம் பரவக்கோட்டையாண்டவன் உங்களுக்கு எல்லாம் நிதர்சனமா தெரியும். 30 வருஷ காலம் ஆண்டு அப்படி வசதியான ஸ்ரீ வைஷ்ணவ சாம்ராஜ்யத்தை கட்டிய ஆண்டு அப்படி தன்னுடைய பூர்வாசிரமத்தில் சுவாமி தேசிகன் எப்படி ஏழியிருந்தாலோ அதே ரீதியில எவ்விதமான அர்த்தம் சம்பாதிக்கணும்னா செங்கல்பட்டுல கூட உத்தியோகம் வாங்கிட்டேன்னு சொல்லியிருந்தா. பெரியவாள்லாம் பணக்காரெல்லாம் அங்கெல்லாம் வர முடியாது, என்னால அனுஷ்டானம் வேணும், ஓடுற நதி வேணும், அந்த இடத்துல நான் தீத்தாமன் அகண்ட காவேரி மத்தியங்கிற மாதிரி அந்த முசிறிங்கிற ஸ்ரீகிராமம் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கு, அதுலயே ஏழியிருந்தாலும் தன்னுடைய 18 வருஷ காலம் கடைசியா தன்னுடைய அந்த ப்ரமோஷன் எல்லாம் தவிர்த்து லைப்ரரியனா மாத்திண்டு அதுல சம்பள குறவு வேற, ஆனா அனுஷ்டானம் தான் எனக்கு முக்கியம், என்னோட ஆசிரமம் முக்கியம், ஆசிரம சம்ரட்சணம் சீகாரியமா எழுந்தர் அப்படி 20-25 வருஷ காலம் சீகாரியமா எழுந்தர் வசதியான பத்திரி. 20 வயசுல சன்னியஸ்த பிராப்தி வந்தது. முதல் முதல்ல பிரம்மச்சாரியா இருக்குச்சே, கல்யாணம் மாறகல, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த காலத்துல சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்க. இவர் கொஞ்சம் நாரியாச்சு, என்னன்னா இவ சாஸ்திரம் வாசிக்கணும் இல்லை சம்பிரதாயம் வாசிக்கணும்னு சாஸ்திரம் எல்லாம் வாசி முடிச்சு அதுக்கப்புறம் போய் பெரிய பிரகார சுவாமின்னு எழுந்த பிரம்மதந்திர பிரகார சுவாமின்னு அந்த சுவாமிகிட்ட போய் காலட்சேபம் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு நாளியாயிருது. அந்த ரீதியில அதுக்குள்ள இவ்வளவு தூரம் காலட்சேபெல்லாம் ஆயிடுது, நேர சன்னியஸ்துக்கே எல்லாம் அப்படின்னாலும் மன்னார்குடி சுவாமின்னு ஏற்கனவே பரமிச்ச போது அந்த அதுக்கப்புறம் வெண்ணாத்தங்கர சுவாமின்னு பெரிய அதிகாரி இருக்கார், அவர்லாம் ஏழட்டும். இப்போ பாட்டிகள்லாம் சொல்லியிருந்தாலும் பாட்டிகள்லாம் பார்த்துருந்தார், அதெல்லாம் பெரியவாள்லாம் இருக்குச்சு. இந்த குழந்தைய அனுப்ப மாட்டேன் அப்படின்னாலும் 20 வயசுக்கு, அதுக்கப்புறம் திருப்பி 45 வயசுக்கு ஒரு தடவை வந்தது, திருப்பி கடைசியாக 60வது திருநட்சத்திரம் வந்து கரெக்டாக சன்னியஸ்தபூர்த்தி ஏற்றுட்டு 3 தடவை வந்திருக்கு அவர் சன்னியஸ்தபிராப்தி. அந்த ரீதியில் வசதியாக சன்னியஸ்தத்தை பூர்த்தியாக இருந்து திருநாடு அலங்கரித்த போது எங்கள் வெள்ளிகள் ஐசிங்கர் வந்திருந்த சன்னியஸ்த விரத்தி, சன்னியஸ்தம் சன்னியஸ்த தர்மம் இனி இந்த லோகத்தில் கிடையாதுரா அப்படி கண்ணில் மலங்க மலங்க ஜலத்தை வச்சு, இந்த ஸ்திதி எனக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி கொண்டாடுவேல்லாம் நீங்கள்லாம், எவ்வளோ அழகாக கொண்டாடுறது, எவ்வளோ பத்ததியாக அவர் திருநாடு அலங்கரிக்கிறான், எப்பேற்பட்டதான ஒரு நிஷ்டை. அந்த ரீதியில் சுவாமி வயோவிருத்தர், அவரால் எழுதிருக்கவே முடியல, அந்த வீல் சேரில் வந்து முழுசும் முழு பத்ததியும் வந்துட்டேர். சின்ன ஐசிங்கிறாங்கேருந்து ஆராமனை சொல்லிட்டேர், நீர் தான் ஆராம பண்ணணும், நீர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நாங்கள் போய் கூட இருந்து எல்லா கரையும் கூட நின்று இதான் பத்ததி விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா வசத்தியான சன்னியஸ்தத்தில் வசதியாக இருந்தவர், அவருக்கு எல்லளவும் குறை வரக்கூடாது, எல்லளவும் குறை வரக்கூடாதுன்னு வைதிக பத்ததிக்கு ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு இதானா இதானா இதானான்னு கேட்டுண்டு அப்படி வசதியாக அந்த இது நடந்துதான். சரி, அந்த அளவில் அப்படி வசதியாக பரவகட்ட சுவாமி எழுதியிருந்தார், வசதியாக எல்லா சன்னியாசிகளும் கொண்டாடினா அந்த ரீதியில் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் ரகுவீர மகாதேசகன் ராயபுரம் ஆண்டவன் எழுதியிருந்தார், அவரும் நல்ல தபஸ்வி, ராமாயண தபஸ்வி, ராமாயண பாராயண நிஷ்டராக இருந்து சுவாமியோட நேர் சிஷ்யர். அந்த விருத்தியில் எங்கள் ஆசிரமத்தில் அந்த தினோ சீபாதேதீத்தை சேர்த்துக்கிற வழக்கம் கிடையாது, அதை மீறி தனக்கு ஆச்சாரியனோட இந்த சாநித்தியம் வேணுங்கிறதுக்காக அந்த தினோ சீபாதீத்தை சேர்த்து போகிறான். அந்த ரீதியில் அவரோட திருநாமம் ராஜகோபாலன், பரவாட சுவாமியோட பழைய திருநாமம் ராஜகோபாலன். அந்த ரீதியிலேயே வந்து அந்த ராயபுரம் ஆண்டவன் எழுந்திருந்தார். அதுக்கப்புறம் அவரோட அவருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக உள்ள நுழைஞ்சவன் அந்த ரீதியில், அதுதோ பெரிய ஆண்டவன் சங்கல்பம் இழுத்து விட்டதே தவிர எமக்கு அந்த அளவுக்கு யோகியதை என்ன இருக்குங்கிறதான் தெரியாது. எம்பெருமான் சங்கல்பிச்சான் ரங்க விபூதியில் ரங்கனோட சம்மதம் இல்லாமல் எந்த காரியமும் நிச்சயம் நடக்காது, அது எல்லாரும் சந்தேகம் இல்லை. ரங்க விபூதி நேரடியாக சம்பிரதாயமே அங்கே தகச்சுன்னு இருக்கு, அதனால யாரும் யாரையும் அந்நியதா நினைக்க வேண்டாம், எல்லாருக்கும் குணபூர்த்தி நிச்சயம் வரும். எல்லாருக்கும் ஞானம் விஷயம் இல்லை, சிஷ்ய ரட்சணம்தான் விஷயம். ஞானங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு, ஞானம் அனுஷ்டானம் ரெண்டு, என்னத்துக்குன்னா சிஷ்ய ரட்சணத்துக்காக. அதனால குணபூர்த்தி இருந்தா போதும் சிஷ்ய ரட்சணத்துக்கு, அந்த அளவுக்கு ஞானம் இருந்து சிஷ்யனை வான்னு சம்ரட்சணம் வந்ததுதான் வேணும்னு அளவுக்கு அதிகமா 4 வேதமும் தெரிஞ்சு 4 சாஸ்திரமும் தெரிஞ்சு ஒத்தனை கூட சந்தியானம் பண்ண வைக்கலன்னா அவன் என்ன பண்றது. எங்க வரவாட்ட சுவாமி அத்தனை பேரும் சந்தியானம் பண்ணி வச்சார், வரவா அத்தனை பேரையும், யாரா இருந்தாலும் சரி நீ சந்தியானம் பண்ணுவா அப்படியே கையில நேற்று தான் சொன்னார் 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தர் வந்துட்டார், என்னன்னா செட்டிநாட்டிலேருந்து வந்துட்டார், அப்படி வந்துட்டு நாங்கெல்லாம் பாகவத கோஷியை சேர்ந்தவா இருந்தாலும் எங்களுக்கு வந்து சுவாமி சமாசனம் பண்ணும், எங்க இதெல்லாம் அந்நியதா இருக்கிறவர்களுக்கெல்லாம் பண்றதே வழக்கம் இல்லையே வச்சுக்கலையே அதெல்லாம் இன்னொன்று அப்படிலாம் நாங்கள் இறங்கி போனதில்லை யார்கிட்டையும் அப்படின்னு. நீ அப்புறம் பிரசாதம்னு வந்து கேட்ப நிப்ப அப்படிங்கச்சே நான் என்ன பண்றது, ஏன் அனுஷ்டானம் போயிடும், நீ நல்லவனா இருப்ப நான் வேற என்ன பண்ண முடியும், நீ நல்லவனா வந்து பிரயோஜனம் இல்லை, உனக்கு ஆசை தப்பு கிடையாது, ஆச்சாரிய பிரசாத் நீ கேட்கறது தப்பு கிடையாது, ஆனா எனக்கு அது அப்புறம் அப்படின்னு சாச்சாச்சான். 1 லட்சம் ரூபாய் வந்து வச்சிருக்கான் அந்த காலத்தில், 1 லட்சம் ரூபாய்ங்கிறது ராஜகோபுரமே கட்டிப்படலாம், ராஜகோபுரமும் கட்டினார். அந்த ரீதியில ஐசிங் வந்து சாச்சாச்சு ஒரு நிலையை இங்க ஏத்துக்கிறதுன்னு அப்படியே தகிச்சு போயிட்டார். எனக்கு மனசுல ஆசை இருக்கு, ஆனா கோபுரத்துக்கு ஏதோ நானும் ஒன்னா பண்றேன், அதெல்லாம் இல்ல சுவாமி, 9 10வது நிலை 9 தான் நிச்சயம், அது கட்டாயம், நீர் தான் பண்றீர் அப்படின்ட்டாராம். பார்த்தா அப்படியா சரி, ஐசிங்க நியமனா தானே நடக்கும், நான் ஏன் பயப்படணும், நான் பயப்படாம இருக்கேன் அப்படின்னு சாச்சாச்சான். அந்த ரீதியில ஐசிங்கரே முதல்ல கையாக எடுத்து ஒரு 10000 ரூபாய் சமர்ப்பிச்சு, அதெல்லாம் இனிமே தடையே வராது, என் லட்சுமி லட்சுமன் கொடுத்துருக்கான், வாமே எல்லாரும் கொடுத்துருவேன், உங்க இதுல யார் யார் பணக்காரா புடு அப்படின்னா அப்படியா அப்படிலாம் யார் இருக்கா, என்ன சுவாமி சிஷ்யா யார் பணக்காரர் இருக்கா அதெல்லாம் தெரியாது அப்படின்னா சீகாரித்த கூப்பிடு தர்ஷனம் உடனே கூப்பிட்டான். சீகாரித்த வந்து யார் யார் பணக்காரான்னு எனக்கு 10 நிமிஷத்துல லிஸ்ட் வேணும், ஐயோ அப்படிலாம் நாங்கெல்லாம் யாரையும் வச்சுக்கல, எல்லாரும் வரவா போறவா கொண்டாடுறதோட சரி இன்னும் இப்படிலாம் வச்சுட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ஷணமே அங்கேருந்தே தானே அனௌன்ஸ் பண்ணார், யார் யார் பணக்காராலாம் இருக்காலோ சுவாமி கேட்கறா இல்ல நான் கேட்கறேன் இங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க கோபுரத்துக்கு அப்படின்னு சாட்சியாச்சா. அந்த கோபுரம் பூர்த்தியாச்சு பெரிய விஷயமா, அதுவும் சுவாமிக்கு ஒரே பரம கிருபை, ஐசிங்கரால நானும் ஒரு கோபுரத்தை கட்டினேன் நானும் ஒரு கோபுரத்தை கட்டினேன்னு பெருமையா சொல்லிட்டாரான். அந்த ரீதியில வசதியான இந்த பவுண்டரி இவர் ஆசிரமம் என்பதான ஆசிரமத்தில் பீடத்தை சம்ரட்சணம் பண்றதுக்காக ஏத்துண்ட ஒரு காரியக்கிரமே தவிர பெரிய குணபூர்த்தியோ ஞானபூர்த்தியோ அசத்தியமா இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிக்கிற கிடையாது. ஆச்சாரிய பக்தி இருந்ததுனால ஆச்சாரிய பக்தி இட்டுண்டு வந்து விட்டது இந்த ஸ்திதிக்கு, அதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை. அதுவும் ஆச்சாரியனோட கிருப்பா இருந்தா எதுவும் நடக்கும்ங்கிற மாதிரி அந்த ரீதியில சுவாமிகிட்ட அதிகரிக்கலையேன்னு நிறைய தாபம் உண்டு. அந்த தாபம் எப்படி தீந்து போச்சுன்னா புருஷ கிருஷ்ணமாச்சார் வில்லிவலன் சுவாமி பூர்வ ஆசிரமத்தில் அப்படி ஒவ்வொருத்தரும் அம்மா கிருப்பையா வந்து இவ்வளவு சௌலபியம் இல்லை, அவ்வளவு சௌலபியம் எல்லா கிரந்தங்களும் கொடுத்து பிறக்கிற சுவாமிகிட்டையும் ஆச்சு, சில்ற ரகசியம் ஆச்சு பிறக்கிற சுவாமிகிட்டையும். அந்த ரீதியில எல்லாத்தையும் கடைசியில சதுர்கந்தமும் திருப்பி ஒரு தடவை அனுசந்தானம் நாள் பாக்கத்தோட இன்னைக்கு இந்த அளவுக்கு ஞானத்தோட எத்தோ ஓரளவுக்கு திருவாக்கிலேருந்து வருது அப்படின்னா அது ஆச்சாரியப்படுங்கிறது இல்லாட்டி என்னோட நாக்கம் தான் சொல்லிக்கணும். என்ன பண்றது ஆச்சாரியப்பட மயத்து இல்லையா, நான் என்ன வேணா குறைச்சிக்கலாம், ஆச்சாரியப்படத்தை குறைச்சிக்க முடியாது. அந்த ரீதியில அந்த நாவல் பாக்கத்தோட ஞானமும் ஐசிங்கர்கள் கிருபை எல்லாரோட கிருபையும் அடியனுக்கு அவ்வளவு கரைச்சதுன்னா அதுல எல்லளவு சந்தேகமும் எல்லா சந்தேகம் கரைசியா ஸ்ரீமுஷ்ணாண்டவன் அந்தரங்கமா இருந்து அவ்வளவு காரியத்தை பண்ணார். அதெல்லாம் இன்னைக்கு சொல்லி மாலாது, அந்தரங்கத்துல வெளியே சொல்லக்கூடாது இன்னைக்குமே, அதுதான் விஷயமே. ஆனா அந்தரங்கமா இருக்கிற அந்த அந்தரங்கமா இருந்த இந்த ஆச்சாரிய திருவாலயத்திலும் சிரசால அவா எல்லாரையும் சேவிச்சுண்டு அவளோட அனுகிரகத்தை முன்னிட்டு இனியும் மேற்கொண்டு இந்த மாதிரி சம்பிரதாய பிரவச்சனங்கள் நல்லபடியா இன்னும் இதோட சோத் நீங்களாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேங்கிறது நல்லா தெரியுது. இருந்தாலும் இன்னும் சோத்ரே சுபம்சா அமுதம் சரந்தின்னு அந்த தேசியம் எனக்கு வாக்கு கொடுப்பாங்கிற ஒரு தைரியம் நம்பிக்கை இருக்கு. அந்த ரீதியில தேசிய திருவடி வாரத்தில் அஞ்சலி பண்ணிட்டு கவிதார்க்கே சம்மாய கல்யாண குலசாலனே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ சிவதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ.